ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂಸುದಾಹೃದಿ ಯಶ್ಚವಾಕೃತಿ ಪರ್ಯಂತಾಯ ತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಪದ್ಧತೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಯಶ್ಚಾಶ್ರಿತಸಂತ್ರಾಸಧ್ವಾಂತವಿಧ್ವಂಸನೋದಯ ಪ್ರಭಾವಾನ್ಸಿತಯಾ ದೇವ್ಯಾ ಪರಮವ್ಯೋಮ ಭಾಸ್ಕರಃ. ಶ್ರೀಶೈಲವಂಶಾತ್ಮಪಿತಾಮಹಸ್ಯ ಶ್ರೀವಾಸಸೋರೇ ಕರುಣೈಕಪಾತ್ರಂ ಶ್ರೀದೇವನಾಥಾರ್ಯಕಪಾತ್ರಬೋಧಂ ರಾಮಾನುಜಾರ್ಯಂ ಗುರುವರ್ಯಮೀಡೇ. ಶ್ರೀಮಚ್ಛೀಶೈಲವಂಶ್ಯಾದರ್ಘಗುರುಮಣೇ ನೀಲಮೇಖಾಖ್ಯದೂರೇ ತಾತಾತ್ವೀಯಾದವಾಪ್ತಶ್ರೀಯುಗಂ ಸಾಂಗವಿಜ್ಞಾನಪೂರ್ಣಂ ಶ್ರೀವಾಸಾತ್ತಾತದೂರೇ ನಿಜಪಿತು ಸಾದಾತ್ತಮಂತ್ರಪ್ರಧಾನಂ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣಾಖ್ಯಂ ಶತಮುಖಕುಲಜಂ ಭಾವಯೇ ಯಾಯಜೂಕಂ. ಪಿತಾಮಹಸ್ಯಾಪಿ ಪಿತಾಮಹಾಯ ಪ್ರಾಚೇತಸಾದೇಶ ಫಲಪ್ರದಾಯ ಶ್ರೀಭಾಷ್ಯಕಾರೋತ್ತಮದೇಶಿಕಾಯ ಶ್ರೀಶೈಲಪೂರ್ಣಾಯ ನಮೋ ನಮಸ್ತಾತ್. ಭರತಾಯ ಪರಂ ನಮೋಸ್ತು ತಸ್ಮೈ ಪ್ರಥಮೋದಾಹರಣಾಯ ಭಕ್ತಿಭಾಜಾಂ ಯದುಪಜ್ಞಮಧೇಷತ ಪೃಥಿವ್ಯಾಂ ಪ್ರಥಿತೋ ರಾಘವ ಪಾದುಕಾ ಪ್ರಭಾವಃ. ಕುಜಂತಂ ರಮ ರಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷಲಂ ಮಾರುಷಕವಿತಾಶಾಖಾಂ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಕೋಕಿಲಂ ವಾಲ್ಮೀಕೇತ್ಮನಿಸಿಂಹಸ್ಯ ಕವಿತಾ ವನಚಾರಿಣಃ ಶೃಣ್ವನ್ ರಾಮಕಥಾನಾಥಂ ಕೋ ನ ಜಾತಿ ಪರಾಂ ಗತಿಂ ಯಃ ಪಿಬನ್ ಸತತಂ ರಾಮಚರಿತಾಮೃತ ಸಾಗರಂ ಅತೃಪ್ತಸ್ಥಂ ಮುನಿಂ ವಂದೇ ಪ್ರಾಚೇತಸಮಕಲ್ಮಠಂ ಗೋಷ್ಪದೀಕೃತಮಾರಾಜಿಂ ಮಶಕೀಕೃತರಾಕ್ಷಸಂ ರಾಪಾಯಣ ಮಹಾಮಾಲಾರತ್ನಂ ವಂದೇ ನೀಲಾತ್ಮಜಂ ಅಂಜನಾನಂದನಂ ವೀರಂ ಜಾನಕೀ ಶೋಕನಾಶನಂ ಕಪೀಶಮಕ್ಷಹಂತಾರಂ ವಂದೇ ಲಂಕಾಭಯಂಕರಂ ಮನೋಜವಂ ಮಾರುತತುಲ್ಯವೇಗಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಂ ವರಿಷ್ಠಂ ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರಜೋತಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶಿರಸಾ ನಮಾಮಿ. ಉಲ್ಲಂಘ್ಯ ದಂಧೋಸ್ತಲಿಲಂ ಸಲೀಲಂ ಯಶೋಕವಹ್ನಿಂ ಜನಕಾತ್ಮಜಾಯಾಃ ಆದಾಯ ತೇ ನೈವ ದದಾಹಲಂಕಾಂ ನಮಾಮಿ ತಂ ಪ್ರಾಂಜಲಿರಾಂಜನೇಯಂ. ಆಂಜನೇಯಮತಿಮಾಟಲಾನಂ ಕಾಂಚನಾದ್ರಿ ಕಮನೀಯ ವಿಗ್ರಹಂ ಪಾರಿಜಾತದರ ಮೂಲವಾಸಿನಂ ಭಾವಯಾಮಿ ಪವಮಾನಂದನಂ. ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥ ಕೀರ್ತನಂ ತತ್ರ ದತ್ತಗದ ಮಸ್ತಕಾಂಜಲಿಂ ಬಾಷ್ಪವಾರಿ ಪರಿಪೂರ್ಣ ಲೋಚನಂ ಮಾರುತಿನ್ನಮುದ ರಾಕ್ಷಸಾಂತಕಂ. ವೇದ ವೇದ್ಯೇ ಪರೇಂ ಶ್ರೀಜಾತೇತ ಶಿರಸಾತ್ಮದೇ ವೇದ ಪ್ರಾಚೇತ ಸಾಧಾತಿ ಸಾಕ್ಷಾತ್ ರಾಮಾಯಣಾತ್ಮನ. ತದುಪಗತ ಸಮಾಸ ಸಂಧಿಯೋಗಂ ತಮ ಮಧುರೋಪನತಾರ್ಥವಾಕ್ಯಬದ್ಧಂ ರಘುವರಚರಿತಂ ಮುನಿ ಪ್ರಣೀತಂ ದಶಶಿರಸಶ್ಚ ವಧನ್ ನಿಶಾಮಯಧ್ವಂ. ಶ್ರೀರಾಘವಂ ದಶರಸಾತ್ಮಜಮ ಪ್ರಮೇಯಂ ಸೀತಾಪತಿಂ ರಘುಕುಲಾನ್ವಯರತ್ನದೀಪಂ ಆಜಾನುಬಾಹುಂ ಅರವಿಂದದಲಾಯತಾಕ್ಷಂ ರಾಪಂ ನಿಶಾಚರ ವಿನಾಶಕರಂ ನಮಾಮಿ. ವೈದೇಹೀತೈತಂ ಸುರದ್ರಮತಲೇ ಹೈಮೇ ಮಹಾಮಂಟಪೇ ಮಧ್ಯೇ ಪುಷ್ಪಕಮಾಸನೆ ಮಣಿಮಯೇ ವೀರಾಸನೇ ಸುಸ್ಥಿತಂ ಅಗ್ರೇ ವಾಚಯಿತಿ ಪ್ರಭಂಜನ ಸುತೇ ತತ್ವಂ ಮುನಿಭ್ಯಃ ಪರಂ ವ್ಯಾಖ್ಯಾಂತಂ ಭರತಾದಿಭಿಃ ಪರಿವೃತಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಲಂ. ಶ್ರೀ ಸೀತಾ ಲಕ್ಷ್ಮಣ ಭರತ ಶತ್ರುಘ್ನ ಹನುಮತ್ ಸಮೇತ ಶ್ರೀ ರಘುನಂದನ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ. விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார் ராமன் லக்ஷ்மணனை கொண்டு. இதுவரைக்கும் நடந்த யுத்த காண்டத்தில் நடந்த மொத்த வர்த்தாந்தங்களையும் ஒரே ஒரு ஸ்லோகத்தினால சுவாமி அபயப்பிரதான சாரத்தில் சாதிக்கின்றார். ராகாந்தே ருத்தலங்க ூமதிவ்ரதம்ௌ பங்கம் பிரஹஸ்தம் தசமுகமகுட்டம் கும்பகர்ணாதிகாயோஸ்திரிண்ணகும்பாதிகமத மகராட்சஞ்சேந்திரசத்ரும் ஜித்வாத்ரைஸ்த்ரிபிஸ்தம் சஹபலமவதீத் ரவணம் ராமபத்ரஹ. ஒரு பௌர்ணமியில இந்த யுத்தம் ஆரம்பிச்சுதான். ராகந்தே ருத்தலங்கள் ஸ்துத பணி கதன. ஒரு பௌர்ணமியினுடைய முடிவில் இந்த லங்கையை முத்துகையிட்டு நாகபாசிகரமாகிற ஒரு துன்பத்திலிருந்து விடுபட்டு தூம்ராட்சன் வஜ்ரதம்சன் அகம்பனன் பிரஹஸ்தன் இவைகளெல்லாம் வதம் பண்ணிட்டு ராவணனுடைய கிரீட்டங்களை தள்ளி கீழே தள்ளி அவனுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கும்பகர்ணன் அதிகாயன் இவர்களை எல்லாம் வதம் பண்ணி அதுக்கப்புறமா பிரம்மாஸ்தம் முதலிய பாணங்களால இவாளெல்லாம் துவம்சம் பண்ணி மகராட்சனையும் இந்திரஜித்தையும் கொன்று த்ரிபிஹி கஸ்த்ரைஹி மூன்று பகல்களில் ராவணனை மூலபலத்தோடு கூட கொன்று ராமபத்ரஹா அவதி ராமபத்ரன் கொன்று விளங்கினார் என்று சொன்னார். இவ்வளவு யுத்தகாண்டத்தினுடைய விஷயம் மொத்தத்தையும் ஒரே ஒரு ஸ்லோகத்துல அபயப்பிரதான சாரத்துல கடைசியில சொல்லிவிடுறார் சுவாமி தேசிகன். அந்த விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாரு. ஏற்கனவே நான் ஒரு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு, மறுபடியும் ஒரு பட்டாபிஷேகம் விபீஷணனுக்கு. அந்த கடற்கரையில பண்ண பட்டாபிஷேகம் இருக்கட்டும், இப்ப ராவணன் உட்காண்ட அதே சிம்ஹாசனத்துல இலங்கை அரசனாக அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. இந்த பட்டாபிஷேகம் பண்ண உடனேதான் ராமனுக்கு ஒரு சந்தோஷம் சந்தோஷம் வந்துதான். அபிஷிச்சலங்காஜம் விலங்காஜாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகிருத்யா ததா ராம விஜ்வர பிரமுமோத. கிருதகிருத்யா என்கிற வார்த்தையை சொல்ற, செய்ய வேண்டியதை செய்து முடித்தவராக இருந்திருக்க. ராட்சசவதம் பண்ணின உடனேயே இந்த கிருதகிருத்ய சப்தத்தை சொல்லிருக்கலாம், சொல்லல. ராட்சசவதம்னாக்க தசக்ரீவன் ராவணனுடைய வதம் முடிஞ்ச உடனே அவர் என்னத்துக்காக அவர் என்ன சங்கல்பம் பண்ணிட்டாரோ அந்த சங்கல்பத்தை பண்ணிட்டே நிறைவேற்றிட்டார். கிருதகிருத்யம் என்ன சொல்லிக்கலாம் இல்லையோ சொல்லலையா? சரி, அப்போ எப்போ இவர் சொல்றாருன்னா, விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணின பிற்பாடுதான் இவருக்கு திருப்தி வந்தது. இதுல என்ன ஒரு பெரிய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்த அசுரர்களிடத்திலையும் பெருமாளுக்கு ஒரு பரிவு. அவர் ரொம்ப விசாரப்பட்டிருந்தார். இப்படி ராட்சசர்கள் மொத்த பேருமே துஷ்டாளா இருந்துட்டாள்னாக்க, அந்த ராட்சச பூண்டே இல்லாத அழிச்சு போயிட்டாக்க, அவளை ரட்சணம் பண்றதுக்கு ஒருத்தர் போகணுமே, யாருண்ட கொடுக்கறது அந்த ராட்சச ராஜ்யத்தைன்னு யோசனை பண்ணிருந்தேன். அப்ப மாத்மாவாக இருந்திருக்கிற விபீஷணன் சரணாகதி பண்ண உடனே தீர்மானம் பண்ணிட்டு இந்த விபீஷணனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு, அதனாலதான் அங்க கிஷ்கிந்தைக்கு வரிசை ஒரு சாத்விகனாக இருந்திருக்கிற சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வானர ராஜ்யத்தை அவர் நல்ல இடத்துல ஒப்படைச்சு, அதே மாதிரி அந்த ராட்சச ராஜ்யத்தையும் நல்ல மனுஷத்துல நல்ல பேரிடத்துல ஒப்படைக்கணும்ன்றதுக்காக அந்த விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அந்த பட்டாபிஷேகம் பண்ண உடனேதான் அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்து, தான் கிருதகிருத்யனாக ஆனேறான், தான் தன்னை வேண்டும் என்ன செய்ய வேணுமோ அதை செஞ்சுட்டதாக ஆயிட்டேரான் அப்படின்னு சொல்லி சொன்னாரான். சரி, இதுல விஜ்வரகான்ற ஒரு வார்த்தையே சொல்லிருக்கு. ஜுவரக விகதா ஜுவரக, இந்த சீதை பிரிந்திருப்பதாக லோக்கல்லாம் நினைச்சதுன்னா கூட பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் எப்பவுமே பிரிவு கிடையாது. நித்திய வீடா ஜெகன் மாதா விஷ்ணோஸ்ரீ ரணபாயினி என்று சொல்லப்பட்டிருக்கு. அவரே சொல்றார், அரண்யா ராகவேடாகம் பாஸ்கரேண பிரபாயசான்னு சீதா பிராட்டி சொல்றான். அப்படி ராமரையும் ராமனையும் பிரிக்க முடியாது இருந்துருக்கச்சே கூட அது அதை பிரிச்சுட்டுதான் லோகம் நினைச்சிருக்கு. அவ ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்துட்டான். இப்ப இந்த சேர்ந்ததுல ஒரு பெரிய சந்தோஷமா அப்படின்னா, அது கூட அந்த சந்தோஷம் இவருக்கு இல்லையா, லோகத்துல இருந்தவாளுக்குதான் அந்த சந்தோஷமா. ஆகையாலதான் அது அப்படியே சொல்லிட்ட. ஆனா விஜ்வரகம் அப்படின்னா இதுக்கு வீனக இந்த பட்சி ஜட்டாயுக்கு பேரு. பட்சி ஜட்டாயு விஷயமான ஜரத்தை உடையவராக ஆபேர்னர். அத ஜட்டாயுக்கு இவர் சம்ஸ்காரம் பண்ணிட்டு, சம்ஸ்காரம் பண்ணதுனால ஜட்டாயு மோட்சத்துக்கு போயிட்டு, இந்த ராவண வதம் பண்றத இத்தனை குரங்குகளும் யார் யாரெல்லாம் சகாயம் பண்ணாலோ அத்தனை பேரும் பாசம் தரணும். அத்தனை பேரும் கடைசியில மொத்த ஒருத்தர் கூட ராமனுக்காக பிராணனை விடல. பிராணனை விட்டவா மொத்த பேருக்கும் உயிர்ப்பிச்சுட்ட ராமன். அதுல ஒத்தரே ஒருத்தர் தான் ராமனுக்காக பிராணனை விட்ட ஒத்தரே ஒருத்தர் தான் உயிர்ப்பிக்காதவர். அவர் ஜட்டாயு ஒருத்தர் தான். அவர் விஷயத்த நினைச்சுட்டேனா, ஐயோ அவர் ஒருத்தர் மாத்தம் போயிட்டாரு, அவரும் இருந்தார்னா இந்த ராவணவதம் பண்ணினதை பார்த்து அவர் சந்தோஷப்படுவாரு என்ன அவர் நினைச்சுட்டாரா அவர். அதுக்கப்புறமா ஒரு சந்தோஷம் இவருக்கு, விஜ்வரகா பிரமுமோதகா, ராமு விஜ்வரகா மோதகா பிரமோதகா அப்படின்றது ஒரு சந்தோஷம் ஏற்படும். ராவண வதத்தினால இவருக்கு சந்தோஷம் வந்தது, விபீஷண பட்டாபிஷேகம் பண்ணதுனால இவருக்கு சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு தான் இது. இப்ப ராமனுடைய திருவுள்ளம் பூர்த்தி ஆச்சுன்றதுனால அவர் ரொம்ப சந்தோஷத்தோட எழுந்துள்ள இருந்தாருன்னு சொல்ற. அந்த ராமர் வெளியில தான் இருந்துட்டு இருக்க, லங்கா பட்டணத்துள்ள நுழையில, லங்கா பட்டணத்துள்ள நுழையாத வெளியில இருந்துட்டு லக்ஷ்மணனை விட்டு அனுப்பிச்சு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. முதல்ல லக்ஷ்மணர் பட்டா விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணார். அதுக்கப்புறமா மீதி பேர் இல்லாம பட்டாபிஷேகம் பண்ணா எல்லாம் முடிஞ்சு போச்சு. விபீஷணன் அங்கேருந்து வரையர் முடிஞ்ச உடனே அந்த மங்கள திரவியங்கள் என்னென்ன உண்டோ அத்தனை திரவியங்களையும் எடுத்துட்டு அக்ஷதையும் எடுத்துட்டு நீர் ஆசீர்வாதம் பண்ணணும் என்று ராமனிடத்துல வர. பெரியவாள்லாம் சுவாமி எல்லாம் எழுந்திரல் இருந்தாங்கனாக்கா கல்யாணம் ஆச்சுனாக்கா நாம் பெரியவாள்லாம் நம்ம கல்யாணத்துக்கு எப்பவுமே வரணும்னு எதிர்பார்க்க முடியாது. அவளுக்கு சௌகரியம் இருந்தா அவ வருவா, இல்லைன்னா வரமாட்டா. நாம அந்த பசங்களை கல்யாணம் ஆன பசங்களை உபநயனான பசங்களை அழைச்சிட்டு போய் பெரியவாழ்ந்து போய் தட்ட சமைச்சு அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அதே முறையில விபீஷணன் பண்ணார். இன்னைக்கு பண்ண பட்டாபிஷேகம் இருந்துட்டு இருக்கு, உம்முடைய அனுகிரகத்தினால நடந்தது. கிருதகாரியம் சமிருத்தார்த்தம் திருஷ்வா ராமோ விபீஷணம் பிரதிஜக்ராஹத சர்வம் தஸ்யைவ பிரதிகாம்யயா. அவர் எல்லா மங்களம் மங்கள்யம் மங்களம் சர்வம் லக்ஷ்மணா யஜவீரியவானே ததான் கிரஹீத்வா துத்தர்ஷா ராகவாயன் நிவேதயதி. இந்த மங்களமான வஸ்துக்கள் எல்லாவற்றையும் எல்லா ராமனுடைய திருவடியில சமர்ப்பிச்சுட்டு கையை கட்டிட்டு நின்றேராம். ராமரும் ஆசீர்வாதம் பண்ணேராம். முடிஞ்சு போச்சு. இப்போ ஹனுமார் பக்கத்துல இருக்கார், லக்ஷ்மணர் பக்கத்துல இருக்கார், விபீஷணர் பக்கத்துல இருக்க, எல்லாரும் ஒரே ஒரு அப்சல்யூட் சைலண்ட்ல இருந்துருக்காளாம். ஒன்னும் பேசாத இருந்துருக்காளாம். இவர் மேல எது முக்கியமா சொல்லணுமோ அத பத்தி வாயே திறக்காத இருந்துருக்கு. ராமவதம் பண்ண அடுத்த கணத்திலேயே இவர் சீதையின் இடத்துல நஜீவேயும் கணமபி வினாதாம் அசிதே கணான்னு அங்க ஒரு நாள் கதறிண்டு இருந்தேற, அவள் இல்லாத ஒரு கணம் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிடலாம் கதறிந்தேற. அந்த கதறிந்த மனுஷன் ராவணவதம் பண்ண உடனே தானே உள்ள ஓடி போய் அசோகவனத்துல ஓடி போய் சீதா பிராட்டிய கட்டின்னு இருக்குவானாமா? அப்பவே போய் தானே போய் அழைச்சிட்டு வர்றதோ இல்ல ஹனுமான கூட்டு நீ அழைச்சிட்டு வான்னு சொல்றதோ எதானா பண்ணிருக்குவானாமா? சரி, அதெல்லாம் ஒன்னும் பண்ணல. அதுக்கப்புறம்தான் நாட்டும் இவர் கிருதகத்திய தன்னுடைய காரியத்தை முடிச்சதா இருக்கணும், சத்தியசுந்தராக இருந்திருக்கே, சரணாகத ரட்சணம்ன்றது இவருக்கே ஏற்பட்ட ஒரு பெரிய தர்மம். அந்த தர்மத்துல இருந்து தொழிற்கூட நழுவாத இருக்கிறவ. ஆகையால இவர் கிருதகத்தியரானது விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்த பிற்பாடுதான் அப்பதான் எங்களுக்கு முக்கத்துல ஒரு பிரசன்னத்தை ஏற்படும், அந்த விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைப்போம்னு பட்டாபிஷேகமும் பண்ணி ஆயிப்போச்சு. இப்ப விபீஷணனுடைய வசமாக ஆக்கப்பட்டது லங்கைஸ்வரியம். விபீஷண வசம் லங்கைஸ்வரியன்ற சுவாமி தேசிகன். அப்பவும் சரி வந்தாயிப்போச்சு, பட்டாபிஷேகம் பண்ணி வந்து நிக்கிற, அப்பவும் ஒன்னும் சொல்லல. இவருக்கு என்ன சொல்ல போறாரு, என்ன சொல்ல போற, இவர் சொல்லாத எந்த ஒரு காரியமும் யாரும் செய்யறதுக்கு பயப்படுற. அப்ப முள்ள சொல்றா ஹனுமார பார்த்து, தபைலோபமும் வீரம் பிராஞ்சலிம் பிரணதம் ஸ்திதம் புவாச்சேதம் வஜோ ராமந்தம் ப்ளவங்கமம் அனுஜாபிய மகாராஜம் இமம் சௌமிய விபீஷணம் பிரவிஷ்ய நகரீம் லங்காம் கௌசலம் ப்ரூஹி மைதிலீம் வைதேஹ்யீ மாஞ்சகுஜலம் சுக்ரீவஞ்சதலக்ஷ்மணம் ஆசக்ஷவததாம் ஸ்ரேஷ்டா ராவணஞ்ச ஹதம் ரணே பிரியமேததிஹாக்யாஹி வைதேஹ்யாஸ்வம் ஹரீஸ்வர பிரதிகிருஷ்யது சந்தேஷம் உபாவர்த்திதுமர்ஹதி. இப்ப சொல்ற பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் ஹனுமார் கையை கூப்பிட்டு நின்று இருக்கு, அங்கே காத்தல் இருக்க ஹனுமாரை பார்த்து சொல்ற, இப்ப இந்த லங்காபட்டினம் முழுக்க விபீஷணனுடைய வசமாக ஆயிடுத்து, இனிமேல் லங்கை உள்ள காலை வைக்கிறதா இருந்தாக்கா விபீஷணனுடைய பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள போகணும், ஆகையால விபீஷணனிடத்துல ஒரு அனுமதி வாங்கிட்டு நீ சொன்னையே அசோகவனத்துல சீதா பிராட்டி இருக்கான்னு சொன்னையே அந்த அசோகவனத்துக்கு நீ போ, அந்த அசோகவனத்துல போயிட்டு சீதா பிராட்டிய பார்த்து ஒரு விஷயத்த சொல்லு, ராமர் சௌக்கியமா இருந்திருக்கேன்னு சொல்லு, சுக்ரீவனும் சௌக்கியம் நான் சௌக்கியமா இருக்கேன்னு சொல்லு, சுக்ரீவன் சௌக்கியமா இருந்திருக்கா மீது எல்லாரும் சௌக்கியமா இருந்திருக்கான்னு சொல்லு, ராவண வதம் பண்ணி ஆயி போச்சுன்னு சொல்லு, இது இவ்வளவுதான் வேற ஒண்ணுமே சொல்லாத, இத சொல்லிட்டு இந்த வார்த்தைய கேட்டு சீதா பிராட்டியினுடைய நிலை எப்படி இருந்துருக்கு அவளுடைய ரியாக்ஷன் என்னன்றத என்கிட்ட வந்து சொல்லு, அவ சீதா என்ன சொல்றான்றத என்கிட்ட வந்து சொல்லுன்னுட்டார். இப்பவும் ஒரு சஸ்பென்ஸ் தான், இது மேல என்ன பண்றதுன்னு சொல்லாத நீ போய் சொல்லிட்டு வான்னு சொல்லிட்டார். இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் காத்துட்டு இருக்க, இந்த ஒரே ஒரு கட்டளைக்காக தான் காத்துட்டு இருக்க ஹனுமன், அவருக்குதான் தெரியும் சீத்தப்பட்ட வேதனை மொத்தம், அந்த அசோகவனத்துல அத்தனை ராட்சத்துகளால சூழப்பட்டு அவெல்லாம் மிரட்டின மிரட்டல் மொத்தம் ஹனுமார் ஒருத்தர் தான் பார்த்தவர், மீதி யாரும் சுக்ரீவன் பார்க்கல, அங்கதன் பார்க்கல, ஜாம்பவான் பார்க்கல, எந்த பாங்கும் இத பார்க்கவே இல்லை இது. ஆகையால ஹனுமார் பார்த்த உடனே சரி நாம முன்ன போய் சொல்லிட்டு வரணும்னு சொன்னார். அதே ஹனுமார் தான் அன்னைக்கு பிரார்த்தனை பண்ண எம் முதுகுல ஏறிண்டு வான்னு சீதா பிராட்டிய பிரார்த்தனை பண்ண நான் உன்னோட நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்ப என்ன பண்ணா ராமருக்கு ஏற்புடையதாக இருக்கும், ராமருக்கு ஒரு புகழ கொடுக்கும்படியாக இருக்கும்னா ராவண வதம் பண்ணி இலங்கை கொடியாக பண்ணி என்ன அழிச்சுட்டு போனேர்னா அதுதான் அவருக்கு ஏற்றமாக இருக்கும்னு சீதா பிராட்டி சொன்னா. சீதா பிராட்டி என்ன பிரார்த்தனை பண்ணாலோ அந்த பிரார்த்தனை பிரகாரம் எல்லாம் நடந்து போச்சுன்றத தான் போய் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப ராமர் விபீஷணனை விட்டு கூட சொல்லிருக்கலாம், சொல்லல, ஹனுமார விட்டு சொல்ல சொல்ற. இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல சமாச்சாரம் சொல்றதுக்கு நம்மளை தேர்ந்தெடுத்தது நம்மளுடைய பாக்கியம் என்று ஹனுமார் நினைச்சேனா, உடனே ஓடி போயிட்டேரான் இங்கேருந்து. அடுத்த க்ஷணத்துல விபீஷணன் தான் பக்கத்திலே இருக்க, பர்மிஷன் வாங்கிட்டு அங்கேருந்து போயிட்டேரான். விருட்சமூலே நிரந்தம் ராட்சசீபி பரிவிரதாம் நிபிரதஹ பிரணதஹ பிரஹ்வஹ சோபிகம்யாபிவாத்யச த்ருஷ்வாதமாகதம் தேவி அனோமந்தம் மகாபலம் தூஷ்ணீமாஸ்ததா த்ருஷ்வா ஸ்மிருத்வா கிருஷ்ணாபவத்ததா சௌமியம் தஸ்யா முகம் த்ருஷ்வா ஹனுமன் ப்ளவகோத்தமான் ரஹமஸ்ய வசனம் சர்வம் ஆக்யாதும் உபசக்ரமே. அங்க போய் சீதா பிராட்டியினுடைய திருவடிவாரத்துல விழுந்து சேவிக்கிறேன். அங்க பழக்கம் போல ராட்சசிகளால சூழப்பட்டவளாக இருந்துட்டு இருக்கா அசோகவனத்துல, அவ பாவம் தனியா இருந்துட்டு இருக்கா பாவம், அப்படியே உடம்பெல்லாம் அழுக்கடைஞ்சு இருக்கு, ஒரே ஒரு புடவை அப்படியே அந்த புடவையோட அப்படியே உடுத்திட்டு இருந்திருக்கா. அவர் பார்த்த உடனே சேவிச்சுட்டு நிபிருதஹ பிரணதஹ பிரஹ்வஹ சோபிகம்ய அபிவாத்யத அபிகம்ய கிட்ட போற கிட்ட போய் சேவிக்கிறேன். சேவிச்சுட்டு தான் யாருன்றத அபிவாதனம் பண்ணி சொல்றேன். நிபுதகா நிச்சலம், அப்படியே ஒண்ணும் இல்லாத ஸ்தப்தமா இருக்கிறான், ஒரு வார்த்தையும் சொல்லாத அப்படியே இருந்துட்டு இருக்கிறான். அதோட மாத்திரமில்ல பிரஹ்வஹா, அப்படியே குனிஞ்சுட்டு வணக்கத்தோட இருந்துட்டு இருக்கிறா. இது மூணு எதை சொல்றதுன்னு கேட்டா கரணத்ரயத்னாலையும் மனோ வாக்கு காயம் மனசுனாலையும் சீதா பிராட்டின்றதுல சேவையை பண்ற, வாக்குனாலையும் சேவை அபிவாதனை பண்றதுனால வாக்குனாலையும் பண்ற, காயத்தினாலையும் சரீரத்தினாலையும் அப்படியே குனிஞ்சிட்டு நிக்கிறான். இது ஒரு ஆச்சாரிய இடத்துல பெரியவாழ்டத்துல போனோம்னா நாம எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறத காண்பிக்கிறேன். பெரியவாழ்ட போனோம்னா பெரியவாழ போய் சேவிக்கிறோம், சேவிச்சுட்டு நாம கையை கட்டிட்டு கையை கூப்பிட்டு நாம நிக்கணும். அவளா எதனா பேசினாள்னா அதுக்கப்புறமா நாம பதில் சொல்லணுமே தவிர அவ நம்மளை பார்த்து பேசுற வரைக்கும் நாம வாய்மூண்டு இருக்கணும்னா. இந்த சேவிச்சு அபிவாதனம் பண்ணிட்டு வாய்மூண்டு இருக்கணும். அதே மாதிரி அபிவாதனம் பண்ணிட்டு இவர் வாய்மூண்டு இருக்கே, அப்ப சீதா பிராட்டி பாக்குறாளா? முதல்ல ஒரு வாட்டி பாக்குறாளாம், பார்த்துட்டு வெறுமை இருந்துட்டாளாம். தூஷ்ணீமா எத்தனையோ குரங்கு, இது தோட்டத்துல இருக்கிறதுனால எத்தனையோ குரங்கு வந்திருக்கு, அந்த மாதிரி இது ஒரு குரங்கோ என்னமோன்னு நினைச்சுன்னு முதல்ல வாய்மூண்டு இருந்துட்டான். உடனே நினைச்சு பாத்துக்கிறாளாம், இந்த குரங்கு சாதாரண குரங்கு இல்ல, சாட்சாத் ஹனுமான் தான் இது. அன்னைக்கு நம்மள வந்து பார்த்து நமக்கு எத்தனையோ விஷயம் சொல்லிட்டு போனாரே அதே ஹனுமான் தான் தீர்மானம் பண்ணிட்டா. அது அபிவாதனம் வேற இவர் பண்ணிட்டதுனால வேற யாராகவும் இருக்க முடியாதுன்னு, ஏன்னா அப்பப்போ உள்ளுக்குள்ள இவளுக்கு பயம், யார் யாரெல்லாம் என்னென்ன வேஷம் வந்துட்டு இங்க வந்து பார்ப்பாளோ அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப தீர்மானம் பண்ண உடனே ஹனுமான் தான் தீர்மானம் பண்ணு, கிருஷ்ணா பவது சந்தோஷம் அடைஞ்சுதான். அப்போ ஹனுமான் சீதா பிராட்டினுடைய முகத்தை பாக்குறேன். அன்னைக்கு சீதா பிராட்டினுடைய முகம் எப்படி இருக்கு, இப்ப சீதா பிராட்டினுடைய முகம் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். அன்னைக்கு சீதா பிராட்டியனுடைய முகம் வேதனையோட இருந்துருக்கு. நம்மளுடைய அந்திம காலம் இந்த ராவணனுடைய லங்காபட்டினத்துல அசோக வனத்திலேதான் போயிட போறதோ என்னமோ தெரியல. தம்பத்வதல பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் தன்யா பச்சந்தி மேனாதம் கிருதஜம் பிரியவாதினம்னு பாக்கியம் பண்ணவாள்லாம் ராமனை பார்த்துட்டு இருக்கா. நமக்கு அந்த பாக்கியம் இல்லாத இருந்துருக்கு. நான் மறுபடியும் ராமனை பார்க்க போறோமோ இல்லையோ தெரியலையேன்னு ஒரு வேதனையோட இருந்திருந்த சீதா பிராட்டிய அன்னைக்கு பார்த்தேர் ஹனுமான், இப்ப பாக்குற சீதா பிராட்டி பாக்குற அப்படியே முகத்துல பூர்ண சந்திரன் மாதிரி, கலங்கமே இல்லாத சந்திரன் மாதிரி சந்தோஷமா இருந்துட்டு இருக்காளாம் இந்த சீதா பிராட்டி. என்ன அவளுக்கு சமாச்சாரம் தெரிஞ்சு போச்சு, ராவண வதம் ஆயிடுத்து அப்படின்னு. ராமஸ்ய வச்சனம் இப்ப அவ சொல்ற வரைக்கும் இருந்துட்டு அப்படி முள்ள ஏற இறங்க பார்த்துட்டு அப்ப சமாச்சாரம் சொல்ல ஆரம்பிக்கிறேராம். ராமஸ்ய வசனம் சர்வம் ஆக்ஷாஹதமுபசக்ரமே, ராமர் என்ன சொன்னாரோ சொன்னது மொத்தத்தையும் சொல்லிட்டு ராமர் சௌக்கியமா இருந்துருக்கு, சுக்ரீவன் சௌக்கியமா இருந்துருக்கு, லக்ஷ்மண சௌக்கியமா இருந்துருக்கு, ராவண வசனம் பண்ணியாச்சு, நீ என்ன சொன்னியோ அதே மாதிரி பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சிட்டு இந்த சமாச்சாரத்தை ஒன்னுட்டு சொல்ல சொன்னேன் சொல்லியாச்சு. அவ எதனா பதில் சொல்லுவாளா என்ன பண்ண அப்படின்னா, ஏவ முக்தாது சாதேவி சீதாசி நிபான பிரஹரணா வருத்தாதா வியாகத்தும் அவ்வாக்குல இருந்து வார்த்தையே வெளியில வரலையாம். ஒரு பெரிய சந்தோஷம், என்ன பேசுறதுன்னு தெரியலையாம். நமக்காக இவ்வளவு பாடுபட்டு சேது பந்தனம் பண்ணி இத்தனை வானர சைன்யத்தோட லங்கைக்கு வந்து லங்கையில இத்தனை ராட்சதாளையும் அழிச்சு ராவணனையும் அழிச்சு நமக்காக காத்துட்டு இருக்காருன்னு இந்த சமாச்சாரத்தையும் வந்து சொல்றாருனாக்க, ராமர் எவ்வளவு காரியத்தை பண்ணிருக்காரு, அதுவும் தனக்காக பண்ணிருக்காருன்னு உடனே அந்த சந்தோஷத்துல அவளுக்கு வாக்கே வரலையாம், வார்த்தையே வரல. அப்படியே ஒரு சந்தோஷத்தினால அப்படியே வாய் நாக்கு தழு தழுக்கிறது, ஒன்னும் வார்த்தையே பேசாத இருந்துட்டு இருக்காராம். அப்ப வார்த்தையே பேசாத இருக்கிறத பார்த்த உடனே ஹனுமான் கேக்குறேன், என்னாச்சு உனக்கு, நீ ஒன்னும் ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேன்றீங்க, கிந்துவன் சிந்தையசே தேவி கிஞ்சமாம் நாபிபாஷத்தை என்னோட பேச மாட்டேன்றீங்க, அன்னைக்கு நீ சொன்னிய வாதா தர்மம் அவாப்னுகி நான் உன் முதுகெல்லாம் நான் வரலப்பா, நீ ஒரு துவாட்சாயம் பண்ணு, நான் இந்த இடத்துல இருக்கேன்றத ராமன் இடத்துல சொன்னேனா போறோம், ராமன் வந்து என்ன ஐச்சம் போவான் எல்லாம் சொல்லி அவ்வளவு வார்த்தை என்னோட பேசினவோ இப்பேற்பட்ட நல்ல சமாச்சாரத்தை வந்து சொல்லிட்டு போய் எதிர நான் நின்று இருக்க, என்னண்ட ஒன்னும் வார்த்தை பேசாத இருந்துட்டு இருக்கேன்னு ஹனுமான் கேக்குறேனா. அப்ப முள்ள சொல்றாளாம், இப்ப பிரசர்ஷவசமாபன்ன நிர்வாக்யாஸ்மி க்ஷணாந்தரம் நஹி பஸ்யாமி சத்ருஷம் சிந்தயந்தி ப்லவங்கமா ஆக்ஷானகஸ்ய பவதோ தாதும் ப்ரத்யபிநந்தனம். நீங்க பேர்பட்ட நல்ல சமாச்சாரத்தை எனக்கு வந்து சொல்லிருக்க, இந்த சமாச்சாரத்தை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல வார்த்தை வரல. யாராலையும் எதிர்பார்க்காத, நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய காரியம் இப்ப நடந்திருக்கு. இந்த ராவண வதம் நடந்திருக்குன்னா அதை காட்டுல சந்தோஷம் வேற ஒண்ணுமே இல்லை. அதனால வார்த்தை வரல. அதே சமயத்துல இன்னும் நான் யோசனை பண்ணிட்டே இருந்தேன். அனுமான், நீ இப்ப ஏற்பட்ட நல்ல சமாச்சாரம் சொன்னதுக்கு உனக்கு இதுக்கு பரிசாக என்ன கொடுக்கறதுன்னு நான் யோசனை பண்ணிருந்தேன். நானு அது எத்த கொடுத்தாலும் இதுக்கு தகுந்த மாதிரி ஆகாது. எது கொடுத்தாலும் உன்னை வந்து லோகத்துல இருக்கிற எதுலாம் உயர்ந்த வஸ்துன்னு சொல்றோமோ அத்தனை வஸ்துக்களையும் எது அந்த வஸ்துக்கள்ல எதை கொடுத்தா கூட அதுதான் இதுதானா இதுக்கு விலைன்ற மாதிரி ஆயிடும். உன்னை இழிவுபடுத்தின மாதிரி ஆயிடும்ன்றதுனால எத்த கொடுக்கறதுன்னு தெரியாத நான் முயற்சின்னு இருக்கேன். ஹிரண்யம் வா சுவர்ணம் வா ரத்மானி விவிதானிதா ராஜ்யம் வா த்ரிலோகேஷு ஏதன் அர்ஹதி பாஷீதம். நீ சொன்ன வார்த்தைக்கு ரத்தம் கொடுத்தாலும் போறாது, தங்கம் கொடுத்தாலும் போறாது, பொண்ணு கொடுத்தாலும் போறாது, இல்ல மூணு லோகத்தையும் ஒன்பசமாகவே கொடுத்தா கூட போறாது. நீ பண்ண அப்பேற்பட்ட வார்த்தையை நீ சொல்லிருக்கு. இத சீதா பிராட்டி சொல்றாளா? சீதா பிராட்டி சொன்ன உடனே ஹனுமாருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். உங்க ரெண்டு பேருக்கும் கடவுள் மனைவி, உங்க ஆத்துக்கும் உனக்கும் எப்படிப்பட்ட ஒரு சாமியன்றது இப்ப பார்த்தாதான் தெரியுது. அன்னைக்கு கண்டேன் சீதையின்னு போய் ராமனிடத்துல போய் சொன்ன கிருஷ்ணந்தையில அப்பவும் இதே வார்த்தையை தான் அவர் சொன்னார். அப்பா ஹனுமானே, நீ இவ்வளவு பெரிய நல்ல வார்த்தையை வந்து சொல்லிருக்கியே, அதனால எங்க சீதா பிராட்டி போயிட்டாளோன்னு எல்லாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ இந்த இடத்துல பார்த்துட்டு வந்திருக்கேன்னு நீ சொன்னையே, இந்த சொன்னத்துக்கு எனக்கு பட்டாபிஷேகம் பண்ண போற ஐஸ்வர்யம் மொத்தத்தையுமே உனக்கு கொடுத்தா கூட அது ரொம்ப அல்பமா போயிடும். ஏக சர்வசபூதத்தை இது என்னையே உனக்கு கொடுக்கறேன்னு சொல்லி என்னை கட்டி தழுவிண்ட. நீ பெண்ணா போயிட்டா, நான் ஆணா போயிட்டேன், இல்லைன்னா சீதா பிராட்டி நீயும் என்ன கட்டி தழுவிண்டிருப்ப, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ கணவனும் மனைவியும் ஒரே ஒரு கருத்தோட, ஒத்த கருத்தோட இருந்திருக்காங்கன்னா இது எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா? இந்த ஹனுமார் சொல்ற வார்த்தையை கேட்கிற சீதா பிராட்டி, சீதா பிராட்டி உடனே சந்தோஷப்படுறாள். இது அன்னைக்கு நீ சொன்னையே அதே மாதிரிதான் இப்போ சொல்ற. இவ்வளவு நாய் பேசுற, ஒரு பேசத்தே ஒரு பார்த்த கூட தப்பில்லாத பேசுற. எந்த சமயத்துல எப்படி அந்த பேசுறதுன்றது இருக்க, அந்த பேசத்துல ஒரு மாடுலேஷன் முக்கியம். தப்பில்லாத பேசணும், அப்படியே நுற்று பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. இதுல ஏற்ற இறக்கத்தோட பண்ணணும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்துருக்கு. அன்னைக்கு நீ பேசச்சே வேதனையோட பேசுற, இப்ப பேசச்சே சந்தோஷத்தோட பேசுற, சீதா பிராட்டியோட பேசச்சே பவ்யமா பேசுற, எப்படி பேசணுமோ அப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்த உடனே உன் வார்த்தையே எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா. அதிலட்சண சம்பன்னம் மாதுரிய குணபூஷணம் புத்தா கேட்டாங்கயா யுக்தம் தொமே வார்கதி பாஷிதும். இந்த மாதிரி பேசுறதுக்கு ஹனுமார் ஒத்தரப்பதான் முடியும், வேற யாராலையும் முடியாது அப்படின்னா. ஒரு புத்தி ஓணும்னா அதுக்கு அங்கங்கள் எட்டு அங்கங்களோட இருக்கணும். சில பேருக்கு சொன்னா எவ்வளவு நாய் சொன்னாலும் புரியவே புரியாது. சில பேர் சட்டுன்னு புரிஞ்சிடும். இப்படி இருந்துருக்கு. இந்த புரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட். இது வாத்தியாரா இருக்கவாளுக்கெல்லாம் முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். நான் அந்த கிரகணம்ன்றது இருக்க, புரிஞ்சுக்கிறதுன்றது ஒன்னும் முதல் பார்ட். அடுத்தது என்ன பண்ணும், தாரணம். எல்லாம் சொன்னா சந்தம், ரெண்டு சந்தம் சொன்னா போனோம் வந்துடும், ஆனா மூணா நாளே மறந்து போயிடும். அப்படி இல்லாத என்ன கத்துக்கிறமோ கத்துக்கிறது அப்படியே மனசுல நிக்கணும், தரிக்கணும். அது கிரகணம் தாரணம் செய்வ ஸ்மரணம் பிரதிபாதனம். எந்த சமயத்துல அவசியமோ, அவசியமான சமயத்துல எல்லாம் நுற்று இருக்கு. இதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லணும்னா சரத்நாமத்துல எங்கடா இருக்கு, வத்திரோ வத்திரோ இது சீனிவாசகான்ற பதம் எங்க இருக்குன்னு சொல்லணும்னாக்க, நான் விஸ்வம் விஷ்ணுல இருந்து சொல்லிட்டு வந்தாதான் எங்க சீனிவாசன் சொல்ல முடியும்னு சொன்னாங்கன்னாக்க அது பிரயோஜனம் இல்ல. ஆகையால எந்த இடத்துல சொல்லணுமோ அது ஞாபகம் வச்சுட்டு அந்த இடத்த சொல்லணும். ஸ்மரணம் பிரதிபாதனம். அதுக்கு அடுத்தது முக்கியமா விஷய வேண்டியது என்னன்னா, தான் தெரிஞ்சின்றத பிறருக்கும் புரியற மாதிரி நாம சொல்லணும். ஊகோபாக அப்போக அர்த்த விஜானம் தத்துவ ஜானம் ஊகம் படிச்சதுக்கு இந்த இடத்துல இது அப்ளை பண்ணணும், இந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணணும்ன்றத தெரிஞ்சுக்கணும். அப்போகம் அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ரூல்ஸ் அப்ளிகபிளா ஆகாதுன்றதும் அவனுக்கு தெரியணும். ஊகோ அப்போகம் அப்போகா அர்த்த விஜானம் தத்துவ ஜானம் அந்த வாச்சமோ என்ன வாச்சமோ வாச்சத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அதனுடைய இம்ப்ளைடு மீனிங் என்ன இருக்கோ அதையும் தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தோடையும் யார் தெரிஞ்சிருக்கானதோ அவன் தான் உண்மையாக அறிந்தவன். இதுக்கு ஒரு வாசிக்கிறதுக்கும் எட்டு அங்கங்கள் உள்ளன. இந்த எட்டு அங்கங்களோட வாசிக்கணும்ன்றத சொல்ற இது ஹனுமார் பேசின வார்த்தையை கேட்ட உடனே சீதா பிராட்டி சொல்ற உண்மையில சொல்ல போகணும்னா நீ தான் எட்டு அங்கங்களோட வாசிச்சவர்னு சொல்லி சந்தோஷமா இருக்கு. ஸ்லாகனியோ நிலசிய துவம்சுதா பரமதார்மீக அன்னைக்கு நான் சொன்ன வாச்சா தர்மம் அவாத்மகின்னு நான் ஒரு இடத்துல நீ ஒரு தர்மத்தை பண்ணு வாக்தானம் பண்ணு கர்மத்தை பண்ணுன்னு சொன்னா நீதான் இப்ப உண்மையான தர்மத்தை பண்ணவன், நீதான் தார்மிகன். ஸ்லாகனியோ நிலசிய துவம்சுதா பலம் சௌகரியம் சுத்தம் சத்வம் விக்ரமோதாட்சம் உத்தமம் தேஜகாட்சமாதிருதி ஸ்தைரியம் வினிதத்வஞ்சன சம்சயா தேஜத்து பொறுமை திருதி தைரியம் வினீதம் இப்படிப்பட்ட எத்தனையோ குணங்கள் எல்லாம் உயர்ந்த குணங்கள் எல்லாம் ஒன்னிடத்துல இருந்து எல்லாம் அது ஒன்னிடத்து அடைந்து உன்னை அடைந்து நிறம் பெறுகின்றன என்று சீதா பிராட்டி சொல்றாளாம். அப்புறமா ஹனுமார் இப்படி பாக்குறான் திரும்பி பார்த்தா அத்தனை ராட்சசிகளும் அங்க இருந்துட்டு இருக்கா, எல்லாரும் முகத்தை தொங்க போட்டு இப்படியே இருந்துட்டு இருக்காளாம். இந்த சீதா பிராட்டிக்கும் ஹனுமானுக்கும் நடக்கிற ஒரு சம்வாதம் இந்த பேச்ச கேட்டுட்டே இருந்துட்டு இருக்காளாம். அப்ப மறுபடியும் சீதா பிராட்டின் போய் பிரார்த்தனை பண்ணி கேக்குறா கைய கூப்பிட்டு, நான் ஒரே ஒரு பிரார்த்தனை பண்றேன். இச்சாமி விவிதை காத்தை ஹந்து மேதா சுதாருணா. இங்க இத்தனை ராட்சசிகள்லாம் இருந்துட்டு இருக்காள், அந்த ராட்சசிகள்லாம் நான் சிம்சுபா விருட்சத்து மேல இருந்துட்டு பார்த்தா உன்னை என்னென்ன மாதிரி மிரட்டினா எப்படி அழ வைச்சான்றது மொத்தத்தையும் நான் பார்த்துருந்தேன். நானு இவளை பார்த்த உடனே எனக்கு கோபம் கோபமா வருது. எனக்கு அன்னைக்கு உன்னை மிரட்டினத்துக்கெல்லாம் இவளுக்கு ஏதாவது ஒரு பிரதிக்கிரிய பண்ணணும்னு எனக்கு தோன்றது. அதுல ஒத்தி மிரட்டினா உனக்கு என்ன கேடு, நீ போய் என்னத்துக்கு பெரிய இவ்வளாட்டம் சொல்லிட்டு இருக்க, நீ ராவணன் கூப்பிடுறாருனாக்க போய் சேர்ந்துட வேண்டியதானே, அப்படி போகாத போயிட்டீங்கன்னா நாளை காத்தால எனக்கு டிஃபன் ஆயிடுவோம் நீ ஜாக்கிரதை அப்படின்னு. அதுக்குள்ள இன்னொத்தி சொல்றேன், எல்லாரும் ரெடியா இருங்க நாளை காத்தால சீதா பிராட்டி நமக்கு எல்லாம் ஆகாரம் ஆக போறான்னு. இப்படி எல்லாம் உன்னை மிரட்டினால அந்த மிரட்டின ராட்சசிகள் மொத்த பெரியும் நான் என்ன பண்ணணும்னு ஆசைப்படணும் தெரியுமா? ராட்சசியோ தாருண கதா வரமே தத் பிரயச்சமே முட்டிபிஹி பாட்னி காதைஷ்ட விசாலைஷ்டைவ பாஹுபிஹி ஜங்காஜான பிரஹாரைஷ்ட தந்தானாம் சைவ பீடனைஹி கர்த்தனைஹி கர்ணநாதானாம் கேதானாம் லுஞ்சனைஸ்ததா நிபாத்ய ஹந்துமிச்சாமி தவ விப்ரிய காரிணீஹி. தவ விப்ரிய காரிணீஹி, உனக்கு எதிராக உனக்கு கட்டப்படும்படியாக இவாளெல்லாம் காரியம் பண்ணாதே. தினத்துல நான் இவாளெல்லாம் எட்டி உதைக்கணும், என் காலால எட்டி உதைக்கணும்னு ஆசையா இருக்கு. பழால் பழால்னு கன்னத்துல அரையணும்னு ஆசையா இருக்கு. நன்னா கைய நன்னா மடிச்சுட்டு கும் கும்னு குத்தணும் போல எனக்கு ஆசையா இருக்கு. இவ முடியெல்லாம் பிடிச்சு இழுத்து தலைமுடி ஒன்னு ஒன்னா பிச்சு போடணும்னு எனக்கு ஆசையா இருந்துருக்கு. அது மாத்திரம் இல்ல, இவ காது மூக்கு எல்லாத்தையும் கடிச்சு கொதறி அப்படியே ரத்தம் கொட்டி அவளை பார்க்கணும்னு ஆசையா இருந்துருக்கு. இவளை கீழே தள்ளி தும் தும்னு குதிக்கணும் போல எனக்கு ஆசையா இருக்கு. இதுக்கெல்லாம் நீ பர்மிஷன் கொடுக்கணும். இப்படி பண்ணாதான் அன்னைக்கு அவ ஒன்ன பண்ண ஒரு கஷ்டத்துக்கெல்லாம் எனக்கு பிரதியா ஆகும். அப்பதான் எனக்கு மனசுக்கு சாந்தி வரும். நீ எனக்கு இதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் என்று ஹனுமார் கேக்குறேரா. இத சொன்ன உடனே அவர் ஒரு நிமிஷம் அப்படியே யோசனை பண்றாளாம் சீதா பிராட்டி. என்ன வார்த்தை பார்த்தா ஹனுமாருடைய திருஷ்டியில பார்த்தா அவர் கேட்டது எல்லாம் சரியாதான் இருந்துட்டு இருக்கு. ஆனா உண்மையில இவெல்லாம் ஐயோ பாவம், இந்த ராட்சசிகள்லாம் ஐயோ பாவம். இந்த ராட்சசிகளை போய் இவர் சொல்றாரு என்ன, மைவம்வத மகாபாஹூ தெய்வீஹ்யேதா பராகதி பிராப்தம் தூதத அயோகன்மயை ததிதி நிச்சிதம். இது என்னப்பா இவாள போய் சொல்ற, ராவணன் வெய்ய சொன்னாக்க ராவணன் வெய்யறான். இது யார் எய்தாளோ அவளை விட்டுட்டு அம்பு வெய்யற மாதிரி நம்ம இருந்துட்டு இருக்கு. ராவணன் என்ன சொன்னானோ அத்தை செஞ்சுட்டு இருக்கா, நீ இவளெல்லாம் வெய்யி சீதையை வெய்யின்னு சொல்லி சொல்லிருக்கா, சீதையை மிரட்டுன்னு சொல்லிருக்கா, மிரட்டின்னு இருக்கா, அவ்வளவுதானே தவிர. இப்ப விபீஷணன் வானா சீதையோட இரு சௌக்கியமா இரு, நீ அவளை ஒன்னும் மிரட்டக்கூடாதுன்னு விபீஷணன் சொன்னா, விபீஷணன் என்ன சொல்லிருக்காரோ அதைதான் இவன் பண்ண போறாளே தவிர வேற ஒன்னும் கிடையாது. இவாளை போய் இவாளுடத்துல என்ன தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ பண்ற, நீ அதோட மாற்றம் இல்ல. சரி, அன்னைக்கு நான் இவ்வளவு கஷ்டம் வந்ததே அப்படின்னு சொன்னவனாக்க, இவ்வளவு கஷ்டம் வந்ததுக்கு காரணம் இவாள் இல்ல, என்னுடைய ஒரு விதி, என்னுடைய விதியினால இப்படிப்பட்ட கஷ்டம் வந்ததே தவிர வேற ஒண்ணும் இல்ல என்று சீதா பிராட்டி சொல்றாளாகும். மைவம்பத மகாபாகும் தெய்வீஹ்யேதாபராகதி பிராப்தம் தோ தத யோகானி மயை ததிதி நிச்சிதம். தாசீனாம் ராவணஸ்யாஹம் மர்ஷயாமீஹ துர்பலா அஜ்ஞப்தா ராட்சசேனேஹ ராட்சஸ்யாஹ தஜ்ஜயந்தி மாம். அப்படியே இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், நீ சொல்ற பிரகாரம் பாபானாம் வா சுபானாம் வா காரியம் உன்னுடைய எண்ண பிரகாரம் இவா மொத்த பேரும் தப்பு காரியம் பண்ணிந்தவாளாக இருந்தாலும் இருக்கட்டும், என்னுடைய எண்ண பிரகாரம் சுபம், இவாளா உண்மையா எதுவும் பண்ணல, ஏதோ ராவணன் சொல்லிதான் பண்றா, இவாளுக்கு என்னிடத்துல எந்த விதமான துரெண்ணமும் கிடையாதுன்னு என் திருஷ்டியாக இருந்தாலும் கூட தெரியும். பிளவங்கமா கொல்லவே தகுந்தவாளாக இருந்தாலும் கூட, தண்டிக்க தகுந்தவாளாக இருந்தாலும் கூட, என்ன ஒருத்தர் தண்டனை தண்டிக்க தகுந்தவாளை தண்டனை பண்ணாத விட்டுட்டாள்னாக்கா அதுவும் தப்பு. ஆகையால இவ தண்டிக்க தகுந்தவாளாவே இருந்தாலும் கூட என்னிடத்துல சரணாகதி பண்ணதுனால காரியம் கருணமாறி ஏன நகச்சின் அபராத்தி. ஹனுமாரை பார்த்து ஆரியன்னு சொல்ற, உத்தம ராவண சொல்ற வார்த்தையை சொல்லி ஹனுமார சொல்றா சீதா பிராட்டி, நீ இவ விஷயத்துல கிருப பண்ணணும். நகச்சின் அபராத்தி, லோகத்திலயா யார்தான் தப்பு பண்ணதவாளாக இருந்திருக்கா, இவ விஷயத்துல கிருப பண்ணணும் என்று சொல்ற. இந்த சரணாகத ரக்ஷணம் இருக்க, இது ரொம்ப உத்தமமான ஒரு காரியம். உனக்கு தெரியாதா, ஒரு காலத்துல ஒரு வேடுவன புலி திரட்டிண்டு வந்தது, புலி திரட்டிண்டு வரச்சே புலிக்கு மரம் ஏற தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த வேடுவன் மரத்து மேல ஏறிட்டான். மரத்து மேல ஏறிண்டா மரத்து மேல ஒரு கரடி ஒண்ணு உட்காந்து, அந்த கரடி இந்த இவன் வந்ததை பார்த்த உடனே பயந்துடுச்சு. இவன் பயந்துட்டான், ஐயோ இங்க கீழே புலி இருக்கேன்னு வந்தா மேல கரடி உட்காணன் இருக்க என்ன பண்றதுன்னு அவன் பயந்தான். அப்ப கரடி சொல்லித்தான், நான் பாத்துக்கிறேன் நீ விசாரப்படாதேன்னு சொல்லித்தான், நீ என்னிடத்துல பயப்படாதேன்னு. அவன் மரத்து மேல ஏறி உட்காணந்தான். அப்ப புலி சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி வந்திருந்தான். கரடியை பார்த்து புலி கேட்டுதான், கரடி தபாரி இவன் வந்து வேடுவ குலத்துல பிறந்தவன், என்ன வேட்டையாடுறதுக்கே வந்தவன், இப்ப ஏதோ வில்லு கில்லு அப்ப எதுவும் இல்லாத போயிட்டு இருந்தால இவன் அவனை தெரிஞ்சு வரத்தே ஓடி வந்துட்டான். அப்ப எனக்கு ஆகாரமா வேண்டியவன் என்னுடைய எதிரி, அவனை கீழே தள்ளிடு, மரத்துல இருந்து கீழே தள்ளிடு, நான் அவனை தாட்டு போயிடுறேன் விட்டு போயிடும் அப்படின்னு. அப்ப கரடி சொல்லிட்டு நான் ஒண்ணும் பண்ண முடியாது, என்னிடத்துல அடைக்கலமாக வந்துட்டான், என்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டான், நான் அவனை கீழே தள்ள முடியாதுன்னு கரடி சொல்லு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு கரடி நல்லா தூங்கித்தான். கரடி தூங்கிட்டு இருக்கச்சே இந்த புலி சொல்லித்தான் மனுஷனை பார்த்து, இந்த கரடியை கீழே தள்ளிடு, நான் கரடி மாம்சத்தை சாப்பிட்டுட்டு நான் பட்டு போயிடுறேன், நீ பாட்டுக்கு நீ அப்புறமா உங்க ஊருக்கு போயிடலாம், கரடியை தள்ளிடு அப்படின்னு. இந்த மனுஷன் வாய்மூண்டு இல்லாத இவன் என்ன பண்ணிட்டான், இவனுக்கு புத்தி இவ்வளவுதான், இவன் அந்த கரடியை கீழே தள்ளினான். அந்த தூங்கிட்டு இருக்கிற கரடியை மேலேந்து கீழே தள்ளினா கூட அந்த கரடிக்கு சாமர்த்தியம் உண்டு, அது வேற ஒரு களையை பிடிச்சிட்டு மேல ஏறி வந்துட்டான். இது வேறி வந்த பிற்பாடு அந்த கரடி பார்த்து இவனை ஒண்ணுமே சொல்லல. இப்ப புலி கரடியை பார்த்து சொல்லித்து, ஓ இவன் மனுஷன் புத்தி பாத்துட்டியா, நீ அடைக்கலம் கொடுத்த உன்னையே கீழே தள்ளிட்டு தான் போகணும்னு பாக்கறான். இப்ப வேணா சொல்லு அந்த மனுஷனை கீழே தள்ளிடுன்னு கேட்டுதான். இப்ப கூட நான் தள்ள மாட்டேன் அப்படின்னா அது இந்த சீத்த சொல்றதுக்கு பாபா நம் வா சுபா நம் வாணாம் பிளவங்கமா. அந்த மனுஷன் முதல்ல அடைக்கலமாக புகுந்தான், அவன் ரெண்டாவது அடுத்த காரியம் தனக்கே புகுந்த இடத்துக்கே துரோகம் பண்ணான். அப்படி துரோகம் பண்ணவனாக இருந்தாலும் கூட பாப்பா நாம் வாழ்றதுக்கு துரோகம் பண்ணவனாக இருந்தா கூட நான் இவனை ஒரு காலம் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கரடியே பண்ணச்சே நாம போய் நம்ம இடத்துல அன்னைக்கு திருக்கட்ட சரணாகதி பண்ணச்சே இவளோட சேர்ந்து மொத்த பேரோடையும் சரணாகதி பண்ணிருக்காள், அந்த சரணாகதி பண்ணவாள ரட்சிக்காத நான் இருக்கலாமா? ஆகையில தயவு செஞ்சு இவளை ஒன்னும் பண்ணாதையும் என்று ஹனுமான் இடத்துல சீதா பிராட்டி சொல்றாளாம். இங்க ஒரு சூக்ஷமான ஒரு விஷயத்த பார்க்கணும், இது சரணாகதி எப்ப பண்ணிருக்கா? திருஜட்ட அப்பவே பண்ணிட்டா. பவேயம் சரணம் ஹி வகான்ற திருஜட்டது எனக்கு இந்த மாதிரி ஒரு சொப்பனம் கிடைச்சது கண்டனானே ராவணனுக்கு அழிவு வரப்போறது, அந்த வழி அழிவுலேருந்து நம்மள ரட்சணம் பண்றதுக்கு அலமேஷா பரித்தாகும் ராகவாத் ராட்சசீகணம்னு இந்த ராட்சசிகளுடைய கூட்டம் மொத்தத்தையும் காப்பாத்துறதுக்கு ராமரிடத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு சீதையே நாம சரணமாக அடையணும்னு சொல்லி திருஜட சொல்லி சரணாகதி பண்ணா. அப்ப எல்லாருமா சேர்ந்து பண்ண சரணாகதி. அதுக்கப்புறமா சரணாகதி பண்ண பிற்பாடு இவ தப்பு பண்ணாத இருந்திருக்காளா? அதுக்கப்புறமாவும் எத்தனையோ நாள் சீதா பிராட்டிய மிரட்டின்னு தான் இருந்திருக்கா. அப்ப இது சரணாகதி பண்ண பிற்பாடு தப்பு பண்ணாக்கா அந்த தப்பு பண்ணவங்களுக்கு அந்த சரணாகதி பலிக்குமா பலிக்காதான்னு ஒரு கேள்வி வருது. தப்பு பண்ணிருந்தா கூட அப்ப பெருமாள் அனுகிரகம் பண்றான், யார் சரணாகதி பண்றாளோ அவளுக்கு அவளுக்கெல்லாம் லகு தண்டனை கொடுத்து அவளுக்கும் ஒரு அனுகிரகம் பண்றேன். லகு தண்டனைன்னா அவிதேய புத்திரா பவந்தி அவிதேய பாரியா பவந்தி என்பதாக சொல்லுகின்ற. இப்ப நாம சரணாகதி பண்ண பிற்பாடு நாம தப்பு பண்ணமானாக்கா அந்த தப்பு பண்ணத்துக்கு மறுபடியும் பிராயஷ்சித்தம் பண்ணிக்கணும். இல்ல அந்த பிராயஷ்சித்தமும் பிராயஷ்சித்த பிரபத்தியும் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு மனசு இல்லாத கல்லைஞர்களாக நாம இருந்தோமானால் அப்போ பெருமாள் என்ன பண்றாருன்னா ஏதோ தேகா இந்த தேகாவதானத்துல மோட்சம் கொடுக்கணும்னு சொல்லிதான் பிரார்த்தனை பண்ணிருக்க ஆச்சாரியால் நமக்காக இந்த தேகாவதானத்துக்குள்ளேயே இந்த தேகம் விடுறதுக்குள்ளேயே அவளுக்கு குட்டி குட்டியா ஒரு தண்டனையை கொடுக்கிறார். வேலிட்டு பாச்சத்துல முள்ளிட்டு பார்க்கும் போலே வேல ஏத்தி கழுவுல ஏத்த வேண்டிய ஒரு தண்டனைக்கு ஒரு சின்னதா ஒரு முள்ள குச்சிட்டு அந்த தண்டனை பண்ணியாச்சு உனக்கு குத்தாச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கும். இவளுக்கு எல்லாம் எப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்கறேன்னா அவிதேய புத்திரா பவந்தி அவிதேய பாரியா பவந்தின்னா அவ கல்யாணம் ஆகி அவ பசங்கள்லாம் இருக்காளே இவ சொன்ன வார்த்தையை கேட்காத இருப்பாளாம். நான் என்ன நீ என்ன சொல்றது நான் என்ன சொல்றது நான் பாட்டுக்கு நான் பாத்துக்கிறேன் நாங்கள்லாம் இண்டிபெண்ட் என்று சொல்லிக்கிறவளா இருப்பாளாம். இதை காட்டிலும் கட்டம் வேற ஒன்னும் வேணாமா? சரி பசங்க கேட்காத போனா போட்டோம், நம்மளோட வந்திருக்காள் மனைவி அவளும் கேட்க மாட்டாளாம். அவிதேய புத்திரா பவந்தி அவிதேய பாரியா பவந்தின்னா இது நம்ம பாபம் பண்ணிருந்தா தான் நம்ம சொல்ற வார்த்தையை, புண்ணியம் பண்ணிருந்தோம்னா நம்ம சொல்ற வார்த்தையை மனைவி கேட்பாடும். இது இப்ப அதுக்காக இது தண்டனை, நாம பண்ணின பாபத்துக்கு தண்டனை இப்படிப்பட்டெல்லாம் பொன் பண்ணிடலாம். கஞ்சா பவந்தி காணா பவந்தின்னு குருடனாகவும் நொண்டியாகவும் ஆக்கி கடைசியில மோட்சத்தை கொடுக்குறாருன்னு சொல்ற. இப்ப இந்த ராட்சசிகளுக்கெல்லாம் திருஜட சரணாகதி பண்ண பிற்பாடு இன்னைக்கு சீதா பிராட்டி அனுகிரகம் பண்றான். இப்ப அதுக்கப்புறமா எத்தனையோ நாள் பிராட்டியினுடைய பிராட்டி இடத்துல அபச்சாரப்பட்டிருக்கா, அந்த அபச்சாரத்துக்கெல்லாம் ஒன்னும் வழியே கிடையாதா? என்ன சமாச்சாரம்? கட்டாயம் வழி இருந்துருக்கு. என்ன வழி தெரியுமல்லையோ? ஹனுமார் கேக்குறேன், ஹனுமார் என்ன கேக்குறேன், இத்தனை பேரையும் அடிக்கணும் ஒட்டிக்கணும் குத்தணும்னு எல்லாம் ஒருசா சொல்லிட்டு வர்ற ஹனுமார் கேக்குறது மொத்தம் சத்தியமான விஷயம். இதுக்கு சீதா பிராட்டி என்ன பதில் சொல்ல போறான்னு நினைச்சிட்டு இவ மொத்த பேரும் அப்படியே ஒரே டென்ஷனோட இருக்காள். அந்த டென்ஷன் தான் இவளுக்கு கொடுக்கற தண்டனை. ஒரு கால் சீதா பிராட்டி பர்மிஷன் கொடுத்து உனக்கு என்ன வேணுமோ அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டாக்க நம்ம கட்டி என்ன ஆக போறதுன்னு அவ மொத்த பேரும் பயந்துட்டு இருக்காள். அந்த ஒரு க்ஷணம் அந்த பயத்தை ஏற்படுத்திருக்க, அந்த பயத்தை ஏற்படுத்தி அந்த அபச்சாரத்துக்கெல்லாம் ஒரு தக்க தண்டனையை கொடுத்துட்டா என்கிற ஒரு சூக்ஷ்மமான ஒரு அர்த்தத்தையும் நாம இந்த இடத்துல பாக்கணும். சரி இதெல்லாம் சரி, நான் ராமருக்கு என்ன சமாச்சாரம் சொல்லணும்ன்றத சொல்லலையே, இது சமமா கேட்கிற வார்த்தை. அப்போ சீதா பிராட்டி சொல்ற, சாப்ரமே திரட்டுமிச்சாமி பர்த்தாரம் பர்த்தவத்தலம். ராமனை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லு, வேற ஒண்ணு வேணும் சொல்லிட்டு. இந்த வார்த்தைக்கு வந்து தான் நான் காத்துட்டு இருக்கேன், ஓடி போயிட்டேன் லட்சணத்துல இருந்து அங்கேருந்து. பூர்ணச்சந்திர முகம் ராமம் திரட்சம் சிதமித்ரம் ஹதாமித்ரம் சதீபேந்திரம் சுரேஸ்வரம். ரொம்ப சீக்கிரமாவே நீ பார்க்க போற, நீ அதுல ஒண்ணு சந்தேகமே படாத, இதோ இப்ப போலாம் பார்த்து நான் போறேன்ட்டு இங்கேருந்து ஓடி போயிட்டே அங்க போன ராமர் இருந்திருந்திருக்கேன், ராமர் இடத்துல போய் இருந்திருக்கேன், பக்கத்துல விபீஷன் இருக்கேன், சுந்தரி ஒன்று இருக்கேன், அந்த இருக்கேன், அத்தனை பேர் நடுவில் தொப்புன்னு வந்து குதிச்சு சொல்றேன். சமுவாஜ மகா பிராஜ்யப்ளவங்க மகாராமம் கமலபத்ராட்சம் வரம் சர்வதனுஷ்மதாம் தாம் தேவீம் சோகசந்தாஸ்வம் தப்தாம் தட்டுமர்ஹதி மைதிலீம் மைதிலீ விஜயம் ஸ்ருத்வா தட்டும் த்வாம் அபிகாங்க்ஷதி. நான் போய் நீ என்னென்ன சொன்ன மொத்தத்தையும் சொன்ன, நீர் இப்படி ஜெயத்தை அடைந்தவராக இருந்திருக்கிற உண்மை பார்க்கணும்னு ஆசைப்படுறா சீதா பிராட்டி, இதுதான் போய் சொன்ன. இத சொன்ன உடனே ராமர் எவ்வளவு சந்தோஷப்படணும், அது ஒன்னும் பண்ணலையா. ஹேவமுக்தோ ஹனுமத ராமோ தர்ம பிரதாம் வரஹாம் ஆகச்சது சகசா தியானம் இஷத் பாஷ்பரிப்ளுதாம் ஆகச்சத் சகசா தியானம் ஈஷத் பாஷ்ப பரிப்ளுதா அப்படின்னு கண்ணு ஜலம் வரதான் சொல்லி உண்டு. யோசனை பண்றோம், மேல கழிவு பாக்குறோம், என்ன பண்றதுன்னு தெரியலையா. ஒரு மூச்சு விடுறேன், பே மூச்சு விட்டு என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியாத சொல்லி சொல்றாம். சதீர்க்கம் அபினிஸ்வஸ்ய ஜகதீம் அவலோகயன் அப்படி பெருசா ஒரு பெருமூச்சு விட்டுண்டு கீழே பார்த்துண்டு தலைய பார்த்துண்டு ஒரு வார்த்தைய சொல்றாம். அவ என்னத்துக்கு மூச்சு விடுற அப்படின்னா அவருக்கு பெரிய யோசனை. தனக்கு தெரியும் சீதா பிராட்டி மகாபதிவிரதையாக இருந்திருக்கா, ராமனை தவிர வேற யாரையும் நினைக்காதவளாக இருந்திருக்கான்றது ராமருக்கு தெரியும். ஆனா லோகத்துல இருந்திருக்கிறவன் ராவணனுடைய கிரகத்துல 11 மாசம் 12 மாசம் அங்க இருந்திருக்கான்னாக்கா, அதுவும் ராவணனும் ஒரு காமுக்கன், அவன் வீட்டுல அவள் இருந்திருக்கான்னா இத்தனை நாள் அவ பதிவிரதையா அவள் எப்படி நல்லபடியா இருந்திருப்பான்னு எல்லாரும் வம்பளப்பாளு. இதுக்காக நாம சில வார்த்தைகள்லாம் மேல சொல்ல போறோமே, இந்த வார்த்தையை எப்படி சொல்றதுன்னு தெரியாத ஒரு வேதனையும், இந்த வேதனையினால ஒரு பெருமூச்சு, அந்த வார்த்தையை சொல்றதுக்கு மனசு வரல, அதுக்காக அதுக்கு ஒரு ட்ரையல் மாதிரி பாத்துக்கிறேறான், கீழே குனிஞ்சு பாத்துக்கிறேறான். அப்ப பக்கத்துல விபீஷணன் இருக்கிறா, விபீஷண இடத்துல பார்த்து சொல்றான், திவ்யாங்கராகாம் வைதேகீம் திவ்யாபரண பூஷிதாம் இக சீதாம் சிரஸ்நாதாம் உபஸ்தாபயமாச்சிரம். விபீஷணா, நீ போய் ஒரு காரியத்தை பண்ணு, ஹனுமான் இடத்துல சொல்லல இது. ஏன்னா விபீஷண இடத்துல கட்டுப்பாட்டுல தான் சீதா பிராட்டி இருந்துருக்கா, லங்கை சரியா விபீஷணன் வசமா இருந்திருக்க அப்படின்னால விபீஷண இடத்துல சொல்ற. விபீஷணா நீ போய் ஒரு காரியத்தை பண்ணு, என்ன பண்ணணும் அடியன் காத்துட்டு இருக்கேன்னு சொல்றோம். நன்னா குளிச்சுட்டு நிறைய திவ்யாபரணங்கள் தலையெல்லாம் நன்னா வாரிண்டு உயர்ந்த பட்டுப்புடவையெல்லாம் உட்டிண்டு நிறைய உன்னிடத்துல என்னென்ன ஆபரணங்கள் இருக்கோ அத்தனை ஆபரணங்களையும் பூட்டிண்டு அவ சீதையை இங்க அழைச்சிட்டு வான்னு சொல்றாரு. இத போய் விஜயாபனம் பண்றேர் விபீஷணன் சீதா பிராட்டியின் இடத்துல. சீதா சொல்றா, அவன் நினைச்சிட்டு இருக்கா பாவம் சீதா பிராட்டி. ஹனுமான் வந்து சொன்ன உடனே தோ ராமனே தோ ஓடி வந்துட போறே, தன்னை வந்து அசோகவனத்துல இருந்து அழைச்சிட்டு போறேன்னெல்லாம் அவன் நினைச்சிட்டு இருக்கா பாவம். ஆனா அவர் விபீஷணரை விட்டு அனுப்பிச்சு நல்லா குளிச்சுட்டு மங்கள ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பிக்கிறார். இத பார்த்த உடனே கொஞ்சம் கெஞ்சரா விபீஷணன் இடத்துல போய் ஏவ முக்தாது வைதேகி பிரத்யுமாச்ச விபீஷணம் அஸ்நாத்வா திரட்டுமிச்சாமி பர்த்தாரம் ராட்சசேஸ்வரா. நான் இப்படியே போய் ராமனை பாக்குறேன், இது குளிச்சுட்டு குளிச்சுட்டு அப்புறமா ஆபரணம் எல்லாம் போட்டு 10 மாசம் 14 வருஷம் ஆச்சு என் தலைய வாரி, அதுல மரபுரியா வேற இருந்துட்டு இருக்கு, இப்ப தலையெல்லாம் வாரிண்டு சிங்கா சிண்டெல்லாம் போறதுன்னாக்கா அது ரொம்ப நாள் ஆகும். அதோட இல்ல, எனக்கு இப்படியே போய் ராமனை பாக்கணும்னு ஆசையா இருக்கு, ராமனை கட்டிக்கணும்னு ஆசையா இருந்துட்டு இருக்கேன், நான் இப்படியே போறேன் என்ன கேக்குறா சீதா பிராட்டி விபீஷணன். அதுக்கு விபீஷண சொல்றேன், பிரத்யுவாச்ச விபீஷண கர்த்துமர்ஹசி. ராமர் என்ன சொல்றாரோ அதுதான் நீ பண்ணணும், வேற ஒண்ணுமே கிடையாது. அவர் ராஜா, அவர் பர்த்தா, அவர் ராஜாவா இருக்கிறதோட மாத்திரமில்ல உனக்கு கணவராகவும் இருந்துட்டு இருக்க. கணவன் என்ன சொன்னாலும் அதுதான் பதிவர்த்தியா இருந்துட்டு இருக்கிற பத்னி பண்ணணும். கணவன் பட்டுப்புட உறுத்திட்டு வரணும், பட்டுப்புட உறுத்திட்டு வரணும், நீ சாதாரண புடவை போறா சாதாரண புடவை உறுத்திட்டு வரணும், அப்படிதான் பண்ணணும். ராமர் உன்னை இப்படி பார்க்கணும்னு விரும்பல. ஆகையில நான் இப்படி பாக்கிறேன்னு சொல்லி சொன்னேனாக்கா அது நான் சொல்ல முடியாது. எனக்கு அவர் ராஜாவா இருந்திருக்கார். நான் இன்னைக்கு விபீஷணனுக்கு லங்கைக்கு ராஜாவா இருந்தா கூட எனக்கும் ராஜாவாக இருந்திருக்கிறபடினால அவர் என்ன சொல்றாரோ அதுதான் செய்யணும், நீ அப்படியே வா அப்படின்னு சொல்லிட்டாரோ. இந்த சீதா பிராட்டிக்கு அலங்காரம் பண்றதுக்கு அப்சரசுகள்லாம் வந்துட்டாளா ரொம்ப திலோத்தமை அப்படின்னு இந்த ராட்சச கூட்டத்துக்கெல்லாம் எப்படி அலங்காரம் பண்ண தெரியும்னு தெரியாது. ஆகையில அப்சரசுகள்லாம் மொத்த பேரும் வந்துருக்காளா, இவளுக்கு மங்களஸ்நானம் பண்ணி விபீஷணனுடைய ஆம்டையாலே மங்களஸ்நானம் பண்ணி வச்சு அப்சரசுகள்லாம் வந்து அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணி அமக்கமா நடக்கிறது. அவளை வந்து அங்கேயிருந்து அழைச்சிட்டு வராறா, ஒரு மூடு பல்லக்குல சீதா பிராட்டிய உட்காந்து வச்சு அழைச்சிட்டு வர அவன் பார்த்தோம்னாக்கா புடவை ஒட்டின் இருக்கா, அந்த அதுல ஒரு வெள்ளித்து புடவை அந்த முகத்தையும் மூடிட்டு அதுலயும் மூடு பல்லக்குல வந்துட்டு இருக்கா. ரெண்டு பக்கமும் பரேடு மாதிரி ரெண்டு பக்கமும் பார்த்தோம்னாக்கா மிலிட்ரி மாதிரி எல்லாரும் கையில கொம்பு வேலு இதெல்லாம் ஏந்திண்டு எல்லாரும் வந்துட்டு இருக்காளாம். இது பார்த்து மூடு பல்லக்குல வந்துட்டு இருக்கச்சே விபீஷணர் அங்கேருந்து வரையறான். அதுக்கு முன்ன முன்ன ஓடி போய் ராமனிடத்துல சொல்ற, நீ என்ன சொல்றோ அதே மாதிரி சீதா பிராட்டி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னான். தாமாங்க தாம் உபசிருத்திய ரட்சோ கிரக ஜிரோஷி தாம் ரோஷம் ஹர்ஷஞ்ச தைன்யஞ்ச ராகவாம் பிராபசத்ருஹா. அவருக்கே தெரியுது சீதை வரேன்றது தெரியுது, அந்த சம்பிரபத்தை பார்த்த உடனேயே தெரியுது. ஆனாலும் சொல்லட்டும் விபீஷணம் வந்து சொல்லட்டும் அது வரைக்கும் வாய்மூண்டு இருந்துட்டு இருக்கிறான். அக்ரூரர் கிருஷ்ணன் இடத்துல போய் சொல்றார், கம்சன் ஒன்னு ஆயிச்சிண்டு வர சொல்லி நீ சொல்றான்னு சொன்ன அந்த சமாச்சாரத்தை சொல்றதுக்காக கிருஷ்ணன் இடத்துல போற. அப்ப கிருஷ்ணன் இடத்துல போகச்சேயே அக்ரூரர் நினைச்சுண்டு போறேன், நான் போவேன், நான் போனேன்னாக்கா துரேந்து பார்த்து விழுந்து சேவிப்பேன், கிருஷ்ணனை சேவிப்பேன், கிருஷ்ணன் அங்க உட்கார்ந்து இருப்பேன், மாட்டோட புல்லாங்குழல் ஊதிட்டு இருப்பேன், மாட்டோட இருந்துட்டு இருப்பேன், அவனோட இருந்துட்டு இருப்பேன் அப்படி இப்படி எல்லாம் நினைச்சுட்டு பார்த்துட்டு என்ன போன உடனே நான் காலில் துபில்னு காலில் விழுவேன், விழுந்த உடனே ஏந்து நின்று அக்ரூரான்னு சொல்லி என்ன தூக்கி பிடிச்சிட்டு அரணச்சி பேர் அப்படி எல்லாம் சொல்லிட்டு போறவர் அக்ரூரர் போறார். அதே மாதிரி நடக்கவும் நடக்கிறது அக்ரூரருக்கு. அந்த மாதிரி சீதா பிராட்டிக்கும் எண்ணம் இருக்காதண்ணா. சீதா பிராட்டி சரி அப்பவே நினைச்சா உள்ள வந்து பாப்பேன்னு நினைச்சா, சரி உள்ள இல்ல போட்டோம், அவர் வனவாசம் பண்றவர், நாட்டுள்ள வரமாட்டேர், ஆகையால அதனால சத்திய பிரதிஜரா வெளியிலேயே இருந்துருக்கார், லங்கைக்கு வெளியிலேயே இருந்துருக்கேன்னா, நான் அந்த சிபிகையில வரைச்சே பார்த்த உடனே ஓடி வந்து என்ன சீதா பிராட்டின்னு அணைச்சு பேர்லாம் நினைச்சுக்கிறா, சீதா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி நினைச்சா ஒண்ணும் இல்ல, வாய்மூண்டு இருந்துட்டு இருக்கார் அவர். சரி இது வர சமாச்சாரம் தெரிஞ்சது, தெரிஞ்ச பிற்பாடு அந்த திக்கையான பாக்கிறாருன்னா அதுவும் பாக்கலையா, திரும்பி கூட பாக்கலையா ராமர், அது அப்படியே இருந்துட்டு இருக்காராம். சரி போய் சொல்லின பிற்பாடு விபீஷணன் சொன்ன பிற்பாடானா இதெல்லாம் பண்ணுவேறா, விபீஷணன் சொன்ன பிற்பாடும் ஒன்னும் பண்ணலையா, அவர் மூஞ்சில அப்படியே ஒரு எள்ளும் கொள்ளும் படிக்கிறதாம். ஹர்ஷோ தைரியம் ஒரு பக்கத்துல பார்த்தோம்னா ஒரு சந்தோஷம் வந்துட்டான். அது சந்தோஷம் என்னன்னா ராவண வதம் பண்ணி சீதை வராளேன்னுட்டு அந்த சந்தோஷம் மொத்தத்தையும் மெரிச்சுடுத்தான். ராவண பவனத்துல ராவணனுடைய பவனத்துல போய் அரக்கனுடைய அரண்மனையில 12 மாசமா இருந்துட்டு வராளன்றது நினைச்சு பாக்குறேனா, இவ எப்படிப்பட்டவளா இவ வருவ. அதுவும் பரஹஸ்தகம் கதம்னு சொல்றது புஸ்தகம் வனிதா வித்தம் பரஹஸ்தகம் கதம், நல்ல புஸ்தகத்தையோ பணத்தையோ யாரா வனிதா நல்ல பெண்ணையோ தன்னிடத்துல இருந்து வேற ஒருத்தர் இடத்துல போயிட்டாருனாக்கா திரும்பி வரவும் மாட்டா, வராது. அப்படி வந்ததுன்னாக்கா அது எப்படி வரும் அப்படின்னா புஸ்தகம் எல்லாம் கிழிஞ்சு வரும், பணம் எல்லாம் ஒன்னும் வராது. பாழும் பழுமா நம்ம 10,000 ரூபாய் கொடுத்தோம்னா 500-500 ரூபாயா வந்து சேரும் வந்து நமக்கு, அது வந்தாலும் போச்சு வராட்டாலும் போச்சு. அந்த பெண்ணு வரவள்ளும் எப்படி வருவாள்னா தூஷித்தலாகதான் வரவில்லை தவிர அப்படியே கற்போடு வருவான்னு சொல்ல முடியாதுன்னு ஒரு ஆபாடகம். இது மாதிரி ராமரும் நினைச்சுக்கிறார், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, இதுவும் காமத்தோட இருந்துட்டு இருக்கான் ராவணன், அவங்க வீட்டுல 12 மாசம் இருந்துட்டு வராளேன்னு அதை நினைக்கிறேரா. ஐயோ அவங்க வீட்டுல இந்த பதிவிரத்தை இருக்க வேண்டி போயிட்டேன்னு நினைக்கச்சே ஒரு தைன்யம் வருது, அவங்க வீட்டுல இருந்தாலேன்னு நினைக்கச்சே ஒரு கோபம் வருதான். இது மூணோடையும் அவர் பாக்குறேரா. ராட்சசாதிபதே சௌமிய நித்யம் மத்விஜயே ரத வைதேஹி சன்னிகர்ஷம் மே சீக்கிரம் சமுபகச்சது. விபீஷணா, என்னிடத்துல நீ ரொம்ப பிரீத்தியோட நீ இருந்துட்டு இருக்க, நான் என்ன சொன்னனோ நீ சொன்ன மாதிரி நீ செஞ்சுட்டு வந்துருக்க, ஒன்னும் பண்ணுவான அவளை வருத்து சொல்லு, என் பக்கத்துல வர சொல்லு. இது பக்கத்துல வரத்துக்கு சொல்றேன். சொன்ன உடனே அங்க கொம்பெல்லாம் எடுத்து பக்கத்துல ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் போலீஸ் மாதிரி வரவாள்லாம் வந்துட்டு இருக்கா, சீதா பிராட்டியை தூக்கிட்டு வர. அப்ப அங்க இத்தனை நாளா இருந்துட்டு இருக்கிற எத்தனை கோடி வானரங்கள்லாம் இருக்கோ அத்தனை வானரங்கள் ஒன்னு கூட பார்க்கவே இல்லை, சீதா பிராட்டிய பார்த்ததே கிடையாது, ராட்சசாலே பார்த்தது கிடையாது, அசோகவனத்துல இருந்துட்டு இருக்கவா தவிர வேற யாரும் பார்த்ததே கிடையாது சீதா பிராட்டி. அப்ப சீதா சீதான்னு சொல்றாளே, அந்த சீதா வரன்னா அவளை பார்க்கணும்னு ஒண்ணுக்கு ஒண்ணு முண்டி அடிச்சுட்டு ஓடி வரதுக்கலாம். ஆனா பெரிய ஒரு ஒரு சப்தம் ஏற்படுறது, ஒரு கோலாகலம் நடக்கிறது. அதை பார்த்தோம்னா இவெல்லாம் என்ன பண்ற, கூட வந்திருக்கிற காவல்காரால கும்பல் அடிக்கிறாளாம், தடியடி பிரயோகம் நடக்கிறது. இங்க சீதா பிராட்டியை பார்க்கணும். இத பார்த்த உடனே ராமருக்கு ஒரு பெரிய கோபம் வந்துட்டான். விபீஷணனை பார்த்து சொல்றாம, விபீஷணம் மகா பிராஜ்யம் சோபாலம்பமிதம் சம்ரம்பாச்சாப்ரவீது ராம சக்ஷுஷா பிரதஹன்னிவ சக்ஷுஷா பிரதஹன்னிவ. விபீஷணனை பார்த்து அந்த கண்ணாலேயே கொளுத்திடுற மாதிரி இருந்தான் ராமர். ஏற்கனவே சொல்லிருக்கார், அவர் சரணாகிதி பண்ணச்சே தம் மடியில பக்கத்துல உட்காத்தி வச்சுட்டு லோச்சனாபியாம் பிபன்னிவன்னு கண்ணாலேயே அப்படியே குடிச்சு விடுற மாதிரி சாப்பிடுற மாதிரி அவ்வளவு பிரீத்தியை காண்பிச்ச கண்ணு விபீஷணன் விஷயத்துல, இப்ப அந்த கண்ணு ராமருடைய கண்ணு விபீஷணன் அப்படியே குளுத்திடுற மாதிரி இருந்திருக்காது. அப்ப பார்த்து சொல்றாம் ஒரு வார்த்தை அப்படியே வெயிறேறாம் விபீஷண, விபீஷணா நீ என்ன காரியம் பண்ற, நீ இந்த வானரங்களையா அடிக்க வைக்கிறது, கும்பாலை அடிக்கிறது, தடி அடி பிரயோகமா இப்ப பண்றது, இவெல்லாம் யாருன்னு நினைச்சிட்டு இருக்க அப்படின்னாராம். இவ மொத்த பேரும் என்னுடைய ஜனம், வரட்டும் அந்த கீழே போய் அவ பல்லக்குல வந்து நடந்து வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். பல்லக்குல ஏத்திண்டு என் எதிரதான் வந்து இறங்கணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது, அங்கேருந்து நடந்து வரட்டும், நடந்து வந்து எல்லாரும் பார்க்கட்டும் என்று சொல்றானா. வழக்கு ஒண்ணுமே அப்போ அவருக்கு ஒரே விபீஷணனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா, என்ன இது அவ்வளவு கோபமா பேசுறாரு, என்னாச்சு ராமருக்கு என்னாச்சு ராமருக்குன்னு அவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுற. இப்போ அவர் பாக்குற ராமர் சொல்ற, இவ பெரிய பத்திவிரதா அயல் நடந்து வந்தோம்னா கூட இப்ப இவள் இருக்கிற இருப்புல இவ நடந்து வந்ததுனால ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னா, நகிருகாணி நவஸ்திராணி நப்ராகாரஹாதிரக்ரியா நைத்ருஷம் ராஜசத்கார விரதமாவரணம் ஸ்திரியாஹ வியசனேஷு ச கிருத்தேஷு ந யுத்தேஷு ஸ்வயம்வரே ந க்ரதௌ நோ விவாஹே வா தர்சனம் துஷ்யதே ஸ்திரியாஹ. இவ முகத்தை மூடிண்டெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு சில காலங்கள்ல இவெல்லாம் ஸ்திரீக்கள் அப்படியே வந்ததுனால எந்த விதமான தப்பும் இல்ல அப்படின்னா, ரொம்ப கஷ்டத்துல இருந்துட்டு இருக்குச்சே, வியசனேஷு ந கிருத்தேஷு ஒரு பெரிய பெரிய ஆபத்து வருது, அந்த ஆபத்து வரைக்கு யுத்த காலத்துல சுயம்பர சமயத்துல யாகம் பண்ணச்சே, விவாக காலத்துல இப்பெல்லாம் அந்த பெண்ணை பார்த்ததுனால என்னவும் ஒரு தோஷமும் இல்லை. அது எல்லாத்துக்காட்டிலும் மேல நான் சொல்றேன், நானே நான் பக்கத்துல இருக்கச்சே, நான் சொல்லச்சே இப்படி வா சொல்லச்சே, எப்படி வரணுமோ அப்படிதான் வரணும், அந்த பல்லக்கு கீழே வெயி அவன் நடந்து வரட்டும் என்று சொல்றான். விபீஷணன் பாவம் அதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியல, அவருக்கு பயம், ராமர் என்ன சொல்றாரோ அதான் சொல்லணும், அதுவும் இவ்வளவு வேற வேகமா வச்சுட்டு என்ன பண்ண, அப்படியே பல்லக்க கீழே வச்சான், கீழே வச்சான், நடந்து வரான். அந்த நடந்து வரச்சே மொத்த பேரும் பார்த்துட்டு இருக்கலாம், அந்த வானரங்களுக்கு எல்லாம் அவ்வளவு சந்தோஷம், சீதா பிராட்டியினுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு சந்தோஷம். ஆனா பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மணனும் சுக்ரீவனும் கைய பிச்சு நின்னு இருக்கடா, என்ன பண்றதுன்னு தெரியல. ஹனுமான் லக்ஷ்மணன் மூணு பேரும் தத்தோ லக்ஷ்மண சுக்ரீவோ ஹனுமாவிச்சப்ளவங்கமானிசம்யவாக்கியம் ராமஸ்ய வ்யதிதாபிரதம். இது என்னத்துக்காக இப்படி ராமர் நடந்துக்கிறேன்னு தெரியலையே, என்னாச்சு ராமனுக்கு தெரியலையேன்னு மொத்த பேரும் வேதனைப்பட்டு இருக்காளாம். அந்த வேதனைப்பட்டு இருக்கிற படி அவ வர பாவம் முள்ள சீதா பிராட்டி வர, வந்து ஒரு பிரதட்சணம் பண்றாங்க. விமல சசங்க நிபாலநாதீத் ராமர் மூஞ்ச உம்முன்னு வச்சிருந்தா கூட அந்த ராமருடைய முகத்தை பார்க்கறதுக்காகவே சீதா பிள்ளை இப்படி குனிஞ்சுட்டே ஓர கண்ணால இப்படி பாக்குறாளாம். அப்ப நம்ம பார்க்காதே போயிட போறோம்னு நினைச்சா இன்னைக்கு பாக்குற பாக்கியம் நமக்கு கிடைச்சதேன்னு சந்தோஷமா சீதா பிராட்டி. அவளுக்கு ஒன்னும் தெரியாது பாவம், இவர் என்ன மனசுல நினைச்சிருக்கேன்னு. ஏன் லக்ஷ்மணனுக்கு தெரியாது, சுக்ரீவனுக்கு தெரியாது, அனுமாருக்கே தெரியாதுன்னா அப்புறம் வேற யாருக்கு தெரிய போறது? அவளுக்கு பாவம் தெரியுமான்னா ஒன்னும் தெரியாது. சரி என்னமோ பண்ண போறே வர சொல்றேன்னு சொல்றீங்க, இதெல்லாம் எதாவது ஜாத்தமா அப்படியே நினைச்சது நினைச்ச பிரகாரம் வந்துருக்கா பாவம். இப்படி சுத்தி பிரதட்சணமா வந்து ராமர் பக்கத்துல வைக்கிறாளாம். அப்ப ராமர் என்ன பண்றாரா, அப்ப சீதாவை பார்த்து வார்த்தை சொல்றாராம். ஒண்ணும் இல்ல, அப்படியே அப்படி தலைய வேற பக்கம் மூஞ்ச திருப்பிட்டு வார்த்தை சொல்றாராம். ஏஷாதி நிர்ஜிதே சத்ரும் ஜித்வாஹரணாஜிரே பௌருஷா ஜதனுஷ்டேயம் மயை தது பபாதிதம். ஹே பத்ரே அப்படின்னு சொல்ற மங்களமானவளே அப்படின்னா இந்த இடத்துல அது மங்களமானவளேன்ற அர்த்தத்துல சொல்லல. நீ என்னமோ பெரிய பதிவிரத்தை நினைச்சிருந்து இருக்கீங்க, உன்னை பார்த்து சொல்றேன் நான் ரொம்ப பதிவிரத்தையே அப்படின்னாக்க அந்த பதிவிரத்தையேன்றதுக்கு ஒரு அர்த்தம். அவர் எப்படிடா ரொம்ப கெட்டிக்காரர் அப்படின்னா ரொம்ப கெட்டிக்காரர், அவர் பெரிய தார்மிகர், பரம தார்மிகர் அப்படின்னு எல்லாம் சொன்னோம்னா அந்த வார்த்தையிலேயே வித்தியாசம் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் அந்த பெரிய வார்த்தையை இவன் பார்த்து ஹே பத்ரேன்னு சொல்ற ரொம்ப பதிவிரத்தையே அப்படின்னு அது சொல்லச்சே சீதா பிராட்டிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சேன்னா இப்படி எல்லாம் பேசுறேன், இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டேன் ராமர் அப்படின்னு. இதோ இப்ப இந்த ராவண வதம் பண்ணிருக்கேன் பாரு, இதெல்லாம் பௌருஷாந்தியதனுஷ்டேயம். ஒரு இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்த ஒரு அரசனாக பிறந்தவன் என்னென்ன பண்ணணுமோ அந்த காரியத்தெல்லாம் நான் பண்ணிருக்கேன். ஒரு மனைவியை கூட ரட்சணம் பண்றதுக்கு சாமர்த்தியம் இல்லாதவனா போயிட்டான் இக்ஷ்வாகு வம்சத்துலன்றது. அந்த இக்ஷ்வாகு வம்சத்துக்கு ஒரு அவப்பெயர் வரக்கூடாதுன்னு தான் இவ்வளவு கட்டப்பட்டு இந்த சமுத்திரத்தை சேர்த்து தனம் பண்ண. நானு நீ நினைச்சுக்காத லங்கனஞ்ச சமுத்திரஸ்தாபி மத்தனம் சபலம் சஸ்யம் மத்திய கர்ம ஹனுமத யுத்தே விக்ரமதம் மந்திரேவசைன்ய சபலோஜ பரிசிரமான் விபீஷணச்ச ததா சபலோஜ பரிசிரமான் இத்தியேவம் மதத சுத்ரா சீதாராமஸ்ய தத்வஜம். அன்னை தினத்துல சுக்ரீவனோட கூட நான் நட்பு ஏற்படுத்தி கொண்டதுக்கு பலன் இப்ப வந்துடுத்து. அந்த வாலிவதம் பண்ணத்துக்கு பலன் இப்ப வந்துடுத்து. அந்த சேதுபந்தனம் பண்ணத்துக்கு உண்டான பலன் இப்ப கிடைச்சிடுத்து. இந்த சுக்ரீவனோடையும் அனுமாரோடையும் இத்தனை ஜாம்பவானோடையும் இத்தனை பேரோடையும் இந்த யுத்தம் பண்ணத்துக்கு பலன் இன்னைக்கு வந்துடுத்து. அது மாத்திரமல்ல விபீஷன் நமக்கு எவ்வளவு சகாயம் பண்ணாரோ அந்த சகாயம் பண்ணதுக்கு எல்லாம் பலன் இப்ப வந்துடுத்து அப்படின்னு. இத கேட்ட உடனே அவளுக்கு ஒன்னும் புரியல, மரல மரல முயற்சிட்டு நிக்கிறாளாம். பசி நயனம் பரிப்ளூதாம். அப்போ ஜனவாத பயத்தினால இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவள் நினைச்சிட்டு இருக்கட்டும், அவள் நினைச்சிட்டு இருக்கா இந்த சீதா பிராட்டியை மீண்டும் பெறுவதற்காக தான் இவ்வளவு சிரமப்பட்டேன்னு ராமர் சொல்றாரு. அதுக்கு பலன் இப்ப கிடைச்சிட்டு நீ எதிர வந்துட்டேன்னு சொல்ல போறேன்னு நினைச்சிட்டு இருக்கா பாவம் சீதா பிராட்டி. அவர் அடுத்த வார்த்தை சொல்றாராம் பார்த்தோம்னா, அவளை பார்த்து சொல் எத் கர்த்தவ்யம் மனுஷேன தர்ஷணாம் பிரதிபாஜத சத்ருதம் ராவணம் மயேதம் மனகங்கிணாம். ஒரு மனுஷன் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுட்டேன், அவ்வளவுதான், வேற ஒன்னும் கிடையாது. நீ நினைச்சுட்டு இருக்காத உனக்காக தான் நான் பண்ணிருக்கேன்னு நீ நினைச்சிட்டு இருக்காத, இந்த சேது பந்தனம் எல்லாம் பண்ணினேன்னு நினைச்சுக்காத. ஒரு மனுஷனாக இருந்திருக்கவன் ஒரு பிறனுடைய வேற ஒருத்தனுடைய அரண்மனையில அதுவனுடைய அரக்கனுடைய அரண்மனையில ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல 12 மாசம் இருந்தாருனாக்கா அவளை அப்படியே ஏத்துக்கிறதுன்றது எந்த மனுஷனுடைய மனசும் இடம் கொடுக்காது. ஆகையால உனக்காக நான் எதுவும் பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்னு சொல்றேன் கேளு, தீபோஹோ நேத்ரா துரஸ்தேவ பிரதுகுலா திமே திருடா. நீ எதிர இங்க வந்திருக்கேன்னு சொல்லச்சே பார்த்தோம்னா எனக்கு அதனால ஒரு சந்தோஷமும் ஏற்படல, என்று சொல்றாரு. இந்த இடத்துல வால்மீகி ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுக்கிறார். அதுதான் வால்மீகியனுடைய விசேஷம். கண்ணுல தோஷம் ஒருத்தம் இருந்துட்டு இருக்கு. கண்ணுல தோஷம் இருந்துட்டு இருக்கவன் வெளிச்சத்தை பார்த்தான்னாக்கா அந்த வெளிச்சம் கூஸ் வெளிச்சத்தை பார்க்க முடியாது. அது எதுனாக்கா ஒரு மக்களா தெரியும், டபுள் டபுளா தெரியும், இதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி எனக்கு இருந்துட்டு இருக்குன்ற இங்க வெளிச்சம் மாதிரி இருந்துட்டு இருக்கவ சீதா பிராட்டி, கண்ணுல தோஷத்தோட இருந்துட்டு இருக்கவ ராமர். என் மனசு என் கண்ணுல தோஷம் இருக்கிறதுனால உன்னை பார்த்தா உன்னை பத்தி நீ பத்திவர்த்தியா தான் இருக்க, தீபம் மாதிரி தான் இருந்துட்டு இருக்க, பிரகாசமா தான் இருந்துட்டு இருக்க, எல்லாரையும் பூசிக்கு விடுற மாதிரி தான் இருந்துட்டு இருக்க. ஆனா என் கண்ணுக்கு தோஷம் இருக்கிறதுனால நான் உன்னை அப்படியே நான் ஏற்றுக்க முடியல. இந்த வார்த்தைக்கு திருஷ்டாந்தம் சொல்ற ராமனுடைய உள் மனத்தை பிரதிபலிக்கிற திருஷ்டாந்தம் இது. அப்போ ராமங்கிட்டாம் திருஷ்டாம் துட்டேன கட்சுடா கதம் தாம் புனரதாம் குலம் வெப்பதி. இப்பேற்பட்ட உயர்ந்த குலத்துல பிறந்தவன் போய் இக்காக வம்சத்துல பிறந்தவன் போய் ராவண மடியில உட்காந்து போனவள போய் மறுபடியும் என் பக்கத்துல உட்காந்து வச்சுட்டு சிம்மாசனத்துல உட்காந்து வச்சுட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணோம்னா இத்த காட்டுல வெக்க கேடு வேற ஒண்ணுமே கிடையாது. ஆகையால சொல்ற எல்லா பத்து திக்கும் இருந்துட்டு இருக்கு. அந்த பத்து திக்குல நீ எந்த பக்கம் வேணா நீ போலாம், நீ போ, அதை பத்தி விசாரப்படாத அப்படின்னு சொல்லிட்டாரா. நான் மீதி பேர் மாதிரி இல்ல, நீர் என்ன நினைக்கிறியோ அந்த மாதிரி எல்லாம் நடக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு கடவும் எனக்கு கிடையாது, உனக்கு தெரியாதா அப்படின்னா. இதுக்கு நான் சத்தியம் பண்றேன், நான் என்ன சத்தியம் பண்றேன்னா, நீர் என்னமோ ஒரே ஏகபத்னி விரதமா இருந்து இருக்கார், ஒரே ஒரு மனைவி பேரன் மனைவி ஏறிட்டும் பார்க்காதவர்னெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சரித்திரம் சொல்லிட்டு இருக்காளோ இல்லையோ, அதன் மேல நான் சத்தியம் சொல்றேன். நீர் அப்படி இருந்த என்ன, நானும் அப்படிதான் இருக்கேன், நான் உண்மை தவிர நான் வேற யாரையும் நினைக்கல. தெரியுமா என்ன நீ சொன்னீங்க, ராவணன் மடியில உட்காந்துட்டு எப்படி வந்து சிம்ஹாசனத்துல உட்காந்துக்கிறது, ஆகையால நீ என்ன பண்ண உன்னை எப்படி மடியில போய் அப்படின்னு அப்ப சொல்ற. வாஸ்தவம் தான், ராவணன் மடியில உட்காண்ட வாஸ்தவம் தான், நானா உட்காந்துக்கணும்னு நான் உட்காந்துக்கல. அப்ப என்ன நடந்தது, அவன் பலாத்காரம் பண்ணி தூக்கிட்டு போயிட்டான், தூக்கிட்டு போனா நான் என்ன பண்ண முடியும், நான் ஒரு பெண்ணு, எதகம் காத்திரம் ஸ்பர்ஷம் கதாஸ்மி விவசா பிரபோ காமகாரோ நமே தத்ர தெய்வம் தத்ராபராத்யதி. நான் விரும்பி ராவணனுடைய மடியில நான் உட்காந்துக்கல, தெய்வம் தத்ராபராத்யதி, அங்க தெய்வம் தான் அதுக்கு அபராதம் பண்ணிச்சே தவிர, தப்பு பண்ணிச்சே தவிர, நான் எந்த தப்பும் பண்ணல. என் மனசுல என்ன தெரிஞ்சது தெரியுமா, மதகீனந்து தன்மே ஹிருதயம் த்வயி வர்த்ததே பராதீனேஷு காத்ரேஷு கிம் கரிஷ்யாமி ஈஸ்வரி. என்னுடைய அதீனமா இருந்திருக்கிறது என்னுடைய மனசு தான், என்னுடைய உடல் பராதீனமாக இருந்திருக்கு, அந்த மனசு அந்த என்னுடைய, அப்ப என் மனசு ஒன்னதான் நினைச்சிருந்தது. இது கூட உனக்கு தெரியலையா, மம விரத்தம் பகுதே நபுரஸ்கிருதம் ந பிரபாணி கிருதாணி பல்யே மம நிபீடிதா. அன்னைக்கு ஜனக மகாராஜா கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன சொன்னா, மம சுதா சகர்மதீதை நாம் பத்ரம் தே பாணி கிருண்மீஸ்வ பாணினான்னு சொல்லிட்டாங்க. எங்க அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தே, அவ சகதர்மச்சரி, நீ என்னென்ன தர்மத்தை அனுஷ்டானம் பண்றியோ அந்த தர்மம் மொத்தத்தையும் அவன் அனுஷ்டானம் பண்றவளா இருப்பள் என்று சொல்லிதான் அனுப்பிச்சு. எங்க அப்பா ஒரு வார்த்தாலும் பொய் சொன்னவர் கிடையாது, எங்க அப்பா வார்த்தையை நான் என்னைக்கும் மீறினவள் கிடையாது, நான் என்னைக்கும் ஒன்ன தவிர வேற யாரையும் நினைச்சது கிடையாது, என்ன போய் நீ இந்த மாதிரி சொல்றீங்க, இந்த வார்த்தையை திருப்பி சொல்றதுக்கே அவளுக்கு கட்டமா இருந்துட்டு இருக்கான். இப்ப பக்கத்துல லக்ஷ்மணர் இருக்கான், லக்ஷ்மணரை பார்த்து சொல்றா, சிதம்மே குரு சௌமித்ரே வேதனஸ்யாஸ்ய பேஷஜம், நான் என்னென்னமோ அதைப்பட்டு கொட்டை கட்டிட்டு இருந்தேன், இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துட்டு இந்த இதுக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு வரணும்னாக்க அக்னி பிரவேசம் பண்ணிதான் இதுக்கு முடிவு வரணும், சித்தைய மூட்டு அப்படின்னு சொல்ற. அமருஷவ சமாபன்னகவம் சமுதை லக்ஷ்மணர் பாக்குறேதான், சீதா பிராட்டி இந்த மாதிரி கட்டளை இடுறா, நாம என்ன பண்றதுன்னு தெரியல, ஒன்னும் பண்ண முடியாது. வேற வழியே இல்ல, பதிலே சொல்ல முடியல, சித்தைய மூட்டிட்டேர் அப்படியே நெருப்பு அப்படியே எரிஞ்சுட்டு இருக்கான். அப்போ சீதா பிராட்டி சொல்றாளாம், ராமர ஒரு பிரதட்சணம் வந்து கை கூப்பிண்டு ஒரு வார்த்தையை சொல்றாளாம், யசாமே ஹிருதயம் நித்யம் நாபசத்பதி ராகமாதே ததா லோகஸ்ய சாட்சி மாம் சர்வத பாது பாவக யதா மாம் சுத்த சாரித்ராம் துஷ்டாம் ஜானாதி ராகவ லோகஸ்ய சாட்சி மாம் சர்வத பாது பாவக கர்மணா மனதா வாசா யதா நாதிதரம்யஹம் ராகவம் சர்வதர்மஜ்ஞம் ததா மாம் பாது பாவக. அவள் சொல்ற, அக்னி பகவானை பார்த்து பிரார்த்தனை பண்ற, அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணா ஹனுமாருக்காக பிரார்த்தனை பண்ணா சீதோ பவ ஹனுமதான்னு சொல்லிட்டு, நான் ராமன் அன்னைக்கே சொன்ன, நான் ராமனை தவிர வேற யாரையும் நினைக்காதவளாக இருந்து பதிவிரதையா கணக்கு இருந்தான்னாக்கா, இருந்தவளாக கணக்கு இருந்தாக்கா, இது சத்தியமா இருந்ததுன்னாக்கா, அக்னி பகவானே அவர் வால்ல நெருப்பு வச்சு கொளுத்தினா கூட அவருக்கு ஜில்லுன்னு இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணா சீதா பிராட்டி. இன்னைக்கு அதே அக்னி பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்றார், எதாமே ஹிருதயம் நித்யம் நாப சத்பதி ராகவாது, அந்த ராமனை தவிர வேற யாரையும் என் மனசு நினைக்கலன்றது சத்தியமா இருந்ததுன்னாக்கா பகவானே நீ என்ன ரட்சிக்கட்டும் என்று சொல்ற. இது மாத்திரம் இல்ல, என்னுடைய சுத்தமான சரித்திரம், என்னுடைய சரித்திரம் இருக்க நடவடிக்கை எல்லாம் இருந்துருக்க, இது பரிசுத்தமாக இருந்ததுன்னாக்கா, இது சத்தியமாக இருந்ததுனாக்கா, இது லோகம் மொத்தம் சத்தியம் தான், சத்தியமாக இருந்ததுன்ற வார்த்தையே சொல்ல வேண்டாம். இது ராமர் மனசுலயும் புரியுற மாதிரி ஆகும்படியாக இருக்கும்னாக்கா, அவர் மனசுலயும் ஒரு தப்பு எண்ணம் வராதபடி ஆகும்னாக்கா, எனக்கு நீ அனுகிரகம் பண்ணட்டும், மாம் பார்த்து பாவக்கா அப்படின்னு. நான் செயல்னாலையும் வாக்குனாலையும் மனசுனாலையும் ராமனை தவிர வேற யாரையும் நினைக்காதவள்ன்றது கணக்கு, அது சத்தியமாக இருந்து அந்த எண்ணம் ராமனுக்கும் வருமாக இருந்தது. ஆனால் அக்னி பகவானே நீ என்ன ரட்சிக்கட்டும்னு சொல்லி பாக்குறார். இப்படி சொல்லிட்டு அப்படியே துபின்னு அக்னியில பிரவேசம் பண்ணிட்டா சீதா பிராட்டி. மொத்த ஜனங்களும் என்ன சொல்றதுன்னு தெரியல, ராட்சதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, ராமர் அனண்ட பக்கமா திரும்பி நின்று இருக்கே, லக்ஷ்மணர் பாக்குறேன், சுக்ரீவர் பாக்குறேன், அங்கதம் பாக்குறேன், ஜாம்பவன் பாக்குறேன், விபீஷன் பாக்குறேன், மொத்த குரங்கு பார்த்துட்டு இருக்குது, என்ன சொல்றதுன்னு தெரியலையா. அதில் எல்லாத்துக்கும் அப்படியே கண்ணுல ஜலம் வருது. இது அக்னி பகவான் சீதா பிராட்டியை கொளுத்திட போறேரா, இல்ல என்ன நடக்கும், இதுகளுக்கு எல்லாம் தெரியுமா, நெருப்புல ஒருத்தர் விழுந்தா அடுத்த வேலை அடுத்த கட்டணம் பொதுங்கி போக வேண்டியதுதானே, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ தேவதைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, இவா மாத்திரம் பாக்கல, 33 கோடி தேவதைகளும் பார்த்துட்டு இருக்காளாம், அதோட இல்ல மகர்ஷிகள்லாம் பார்த்துட்டு இருக்காளாம். அந்த தேவதைகளுக்கு கூட பொருட்களையும் எல்லாம் பிரம்மா, இந்திரன், அக்னி, அதாவது வருணன், ருத்ரன், இப்படி மொத்த தேவதையும் ராமனிடத்துல வந்துட்டாளாம். ராமானி என்ன காரியம் நீ பண்ணிருக்க, நீ யாரு, அவள் யாரு, சீதா பிராட்டியா, இப்படி போய் சீதா பிராட்டிய அக்னி பிரவேசம் பண்ணும்படியான இவ்வளவு சுடுசொற்களை போய் சீதா பிராட்டிய சொல்லிட்டே, நீ என்ன காரியம் பண்ணிட்டேன்னு அந்த தேவேந்திரன்ல இருந்து மொத்த பேரும் வந்து ராமனிடத்துல போய் சொல்றாளாம். நான் யாரு, நான் யாரு அப்படின்னு கேக்குறான், திரும்பி கேக்குறான். ஆத்மானம் மகனுஷம் மன்னேம், நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான், அந்த ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு தான் என்னிடத்துலயும் இருந்துட்டு இருக்கு. நான் ராமம் தசரதாத்மஜம், எங்க அப்பா பேர் தசரதத்னு பேரு, எங்க அம்மா பேர் கௌசல்யான்னு பேரு, அவர் ரெண்டு பேருக்கும் பையனா நான் பிறந்திருக்கேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நான் நீ என்னமோ நீ யாருன்னு நினைச்சிட்டு நீ இப்படி பண்றேன்னு என்ன கேட்டா, நான் யாரு, நான் மனுஷன் தானே. ஒரு மனுஷனுக்கு ஒரு மனைவி, தன்னுடைய மனைவி பிறன் மனையில 12 மாசம் இருந்துட்டு வந்தாள்னா, அதுவும் இந்த மாதிரி காமத்தோட இருக்கிற உங்க வீட்டுல இருந்துட்டு வந்தாள்னாக்கா, அவள் அப்படியே எப்படி ஏத்துக்கிறதுக்கு மனசு வரும், அதனாலதான் நான் இந்த வார்த்தை எல்லாம் சொன்னேன். நானே நீங்க எல்லாம் வந்து நீ யாருன்னு என்ன கேட்டா நான் என்ன சொல்றதுன்னா, அப்ப நான் யாருன்றத நீ யாருன்றத நான் சொல்றேன், நானு சீதா பிராட்டி யாருன்றத நான் சொல்றேன்னு சொல்லி சொல்ற. அன்னை தினத்துல தேவதைகள் எல்லாம் சரணாகதி பண்ணி தாவோட வசத்துக்காக பெருமாளே அவதாரம் பண்ணுவ, நீ சாட்சாத் மகாவிஷ்ணு, நீ நீதா சர்வலோக சரண்யனாக இருந்திருக்க, நீ அன்னைக்கு சொன்ன சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதிதமாம் சித்தம் விபீஷணம் உபஸ்திதம்னு அன்னைக்கு விபீஷணர் சொன்னார அந்த வார்த்தையை நாங்க மறுபடியும் சொல்றேன், நீ சர்வலோக சரண்யனாக இருந்திருக்கிற சாட்சாத் மகாவிஷ்ணு தான் நீ. இந்த சீதா பிராட்டி வேற யாரும் இல்ல, இந்த சீதா பிராட்டி யாரு, சாட்சாத் மகாலட்சுமி தான். அவளிடத்துல போய் நீ இப்படி எல்லாம் சொல்றிய, சீதாலட்சுமி பகவான் விஷ்ணு தேவ கிருஷ்ண பிரஜாபதி, இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கா. என்ன அக்னியில விழுந்து அக்னி பகவான் எடுத்துட்டு வரணும் சீதா பிராட்டி பிரசித்தமானவத்துக்கு, இதுக்கெல்லாம் எவ்வளவு நாய் ஆகும் அப்படின்னா அதெல்லாம் பார்க்கவே பார்க்காதுங்க. எவ்வளவு சீக்கிரமா சொல்ல முடியும், அவ்வளவு சீக்கிரம் இவ எல்லாரும் சொல்லிட்டா இந்த காத்தில வார்த்தை எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ள அக்னி பகவான் அவர் பாக்குறேன், ஏ தச்சுவாசுபம் வாக்கியம் பிதா மகதமீதிதம் அங்கே நாதாய வைதேகியம் உத்பாத விபாவது. அந்த சீதையை தூக்கிண்டாலேயே அக்னி பகவான் வரையறான், அக்னி பகவான் வந்து சொல்றேராம், நைவ வாச்சான மனசா நைவ புத்தியான சக்ஷுஷா ஸ்மிருத்தா பிரத்த சௌட்டீரியம் நத்வாம் அத்தியகர சுபாம். இந்த சீதா பிராட்டி மாதிரி பரிசுத்தமானவா எந்த லோகத்திலையும் கிடையாது, அவ மனசுனாலேயோ வாக்குனாலேயோ செயல்னாலேயோ எதனாலையும் ஒன்ன தவிர வேற யாரையும் நினைக்காதவளாக இருந்தவா. அப்பேற்பட்ட மகாபதிவிரத சீதை, இந்த சீதா பிராட்டிய நீ வந்து பிரத்யாட்சியானம் பண்ணக்கூடாது, நீ அவளை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்படி தன பேரு சொன்ன பிற்பாடு ராமர் சொல்றா, விசுத்த பாவாம் நிஷ்பாவாம் பிரதிகண்ணீஷமை, இவ சொல்றோம், நகிஞ்சித் அபிகாதம் யா அகம் ஆஜ்ஞாபயாமி தே, அக்னி பகவான் கட்டளை இடுறாரா, இவளை ஏத்துக்காத நீ போக கூடாது ஜாகிரத, இவளை மாதிரி பதிவிரத்தை யாரும் கிடையாது கட்டளை இட்டேரான். கேட்டுட்டு ராம சொல்றான் வார்த்தைய, இது பார்த்த உடனே எனக்கே தெரியும், ஆனா கூட நான் சொல்றேன், லோக பிரயோ அனன்யகிருதயம் சீதாம் மச்சித்த பரிரட்சணீம் அகமப்பவகச்சாமி மைதிலீம் ஜனகாத்மஜாம். இவ ஜனக அவ சொன்னாலே ஜனகருடைய பொண்ணுன்னு சொல்லி சொன்னாலே எப்பேற்பட்டவன்னு அது மொத்தம் எனக்கு தெரியும். ஜனகருடைய பொண்ணு ஒரு காலத்திலயும் எந்த தப்பும் பண்ண மாட்டான்றதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் கூட லோகா என்ன தவிர வேற யாரையும் அவன் நினைக்காதவன்றதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா லோகாபவாதத்துக்காக நான் அப்படி பண்ணினே அப்படின்னா, இது சீதையா இருக்கவே அவ பதிவிரத்தையா இருக்கவே இந்த வார்த்தையை கேட்டு மறுபடியும் ராமனிடத்துல போனா, இந்த காலத்து பெண்களா இருந்தாள்னாக்கா திருப்பி போயிருக்க மாட்டான். அவ சீதா பிராட்டி மகா பதிவிரத, அகமப்பவகச்சாமி மைதிலீம் ஜனகாத்மஜம் அனன்யாஹி மயா சீதா பாஸ்கரஸ்ய பிரபாயதா. அதுக்கு மேல சொல்றா ராமன், என்னையும் சீத்தையும் விட்டு பிரிக்க முடியுமானா, சூரியனையும் சூரியனுடைய காத்தியும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே மாதிரி என்னையும் சீத்தையும் விட்டு பிரிக்கவே முடியாது. அனன்யா நான் என்ன ஏத்துக்கிறத பத்தி என்ன நான் தெரியும், லோகத்துல இருக்கிறதுக்கு அபவாதத்துக்காக தான் நான் போக சொன்னேன் தவிர எனக்கு சீத்தையை பத்தி தெரியும் வா அப்படின்னு சொல்லி சொல்றேன். விஜய் மகாபலான கண்மணா சமேத்ய ராமா பிரியா மகாயதா சுகம் பாச்சு. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், ராமர் ஏத்துட்டே ராமர் பக்கத்துல இருந்துட்டு இருக்கா இதெல்லாம் பாக்குற. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தேன மார்கேண மகிம் மகிதா கோபிரமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.